ేదాంతాచార్యమోమేందాధారీవ్యాస్మే రామానుజయాత్రైరాగ్యభూషణేటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామునమధ్యమా అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యో నిత్యమచ్యుతపదాం విజయుగ్మరుగ్మవ్యామోహతస్తవితరామిత్నాయ మే అస్మద్గురోర్థగపదోర్చితయేతసింధో రామానుజస్య చరణౌ శరణం ేత్పదాంభోరుధ్యానస్తాకల్మష వస్తుపయాద్రోహం యామునేయం నమామిదం. లెవెన్త్ శ్లోక అయ్యా ఫిఫ్త్ చాప్టర్ పదకొండు చాంటింగ్ కాక కాయేన మనసా బుద్ధ్యా యోగిన కర్మ కుర్వంతి సంగం త్యక్త్వాత్మశుద్ధయే సంగం త్యక్త్వా ఆత్మశుద్ధయే యుక్తః కర్మ ఫలం త్యక్త్వా. శాంతిమాప్నోతి నైష్ఠికీ. అయుక్తః కామకారేణ ఫలే సక్తో నిబధ్యతే. సర్వకర్మాణి మనసా సమ్యస్యాస్తే సుఖం వశీ. నవద్వారే పురే దేహి నైవ కుర్వన్న కారయన్. న కర్తృత్వం న కర్మాణి లోకస్య సృజతి ప్రభుః. న కర్మ ఫల సంయోగం స్వభావస్తు ప్రవర్తతే. నాదత్తే కస్యచిత్ పాపం. నచైవ సుకృతం విభుః. అజ్ఞానే నావృతం జ్ఞానం. తేన ముఖ్యంతి జంతవః. జ్ఞానేన తు తద జ్ఞానం. యేషాం నాశితమాత్మనః. తేషాం మాదిత్యవత్ జ్ఞానం. ప్రకాశయతి తత్పరం. తద్బుద్ధయస్తదాత్మానః. స తన్నిష్టాస్తత్పరాయణాః గచ్చంత్య పునరావృత్తిం జ్ఞాన నిర్ధూత కల్మషాః విద్యా వినయ సంపన్నే బ్రాహ్మణే కవి హస్తిని శుని చైవ స్వపాకే చ పండితా సమదర్శినః ఇహైవ తైర్జిత స్వర్గో యేషాం సామ్యే స్థితం మనః నిర్దోషం హి సమం బ్రహ్మ తస్మాత్ బ్రహ్మణి తే స్థితాః న ప్రహృష్యే ప్రియం ప్రాప్య నో ద్విజే ప్రాప్య చాప్రియం స్థిరబుద్ధిరతం మూఢో బ్రహ్మవిద్బ్రహ్మనిస్థితః గీతా సంగ్రహத்துல 9వ శ్లోకத்த பார்த்தலாம் 5వ శ్లోకத்துக்கு 5వ అధ్యాయத்துக்கு సమ్మరి అది కర్మయోగస్య సౌకర్యం శైత్యం కాశ్చన తద్విధాః బ్రహ్మజ్ఞాన ప్రకారశ్చ పంచమాధ్యాయ ఉచ్యతే ఆలవనారుడి శ్లోకం అది 5వ అధ్యాయத்துல కర్మయోగస్య సౌకర్యం நம்மளே சொல்லமா சௌகரியமாக இருக்கான்னு கேட்குறோம். அந்த சௌகரியம்ன்றது சௌகரியம். சௌகரியம்னா சுக்கரஸ்ய பாவம், பாவா சௌகரியம். சுக்கரம்னா ஈஸி, சௌகரியம் ஈஸியாக இருக்கிறது, கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுன்னு அர்த்தம். பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறது சௌகரியம். சைகரியம்னா சீக்கிரஸ்ய பாவம், சைகரியம் சீக்கிரமாக பண்ணலாம். காஷ்டன தத்மிதாக அதுக்கு இன்னொன்று அதை பற்றி சில விஷயங்கள்லாம் சொல்கிறார். 5வது அத்தியாயம் சொல்லப்போகிறார் கர்மயோகசிய. இப்போ கேள்வி என்ன ஆகுதுன்னு கேட்டால் முதல்ல கேட்கலாம் அப்படின்னு, கர்மயோகத்துக்கும் ஞான யோகத்தையும் அவன் எல்லாவது தியானங்களுக்கு ஞான யோகத்தை புகழ்ந்து பேசினேன், 3வது 4வது நினைச்சு கர்மயோகத்தையே பண்ணு அதுதான் சிரேஷ்டம்னு சொன்னேன், ஞான யோகத்துக்கு அதிகாரம் இருந்தால் கூட கர்மயோகத்தையே பண்ணணும்னு நான் சொன்னேன். இப்போ திருப்பியும் புனர்மோகேசி இந்த மாதிரி திருப்பியும் வந்து குழப்பமாக இருக்குது அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன, ரெண்டுத்தில் எது நிச்சித்தியமே பதான்னு சொன்னால் இதில் என்ன தாத்பரியம் கேட்டால், எது சீக்கிரமாக பலனை கொடுக்கும்னு தாத்பரியம். திருப்பி ஒரே கேள்வியை கேட்கறான் வச்சுருக்கோம், ஒரே இன்டென்ஷன்ல. அப்ப நமக்கே சந்தேகம் வந்துடும்னா அர்ஜுனன் அவ்வளவு புரிஞ்சுக்க சக்தி இல்லாதனான்னு சொல்லிட்டு என்ன தாத்பரியம்னு கேட்டா, எது வந்து சீக்கிரம் பலனை கொடுக்கும். ரெண்டு வழி இருக்குன்னு சொல்றார், கர்மயோகம் ஒண்ணு, ஞான யோகம் ஒண்ணு. கர்மயோகம் ஈஸி பண்றது, ஞான யோகம் கஷ்டம் அப்படிங்கிறார். சரி, கஷ்டம் ஈஸி ஓகே, எது சீக்கிரம்னு சொல்லலையே. இப்போ கர்மயோகம் ஈஸி ஆனால் நாள் ஆகும்னு சொல்லலாம், ஞான யோகம் கஷ்டம் ஆனால் கொஞ்ச நாளில் வந்துடலாம்னு கூட இருக்கலாம் இல்லையா. அதுக்காக கிளாரிஃபை பண்ணுற கர்மயோகத்திய சௌகரியம் சைகரியம் ரெண்டும் ஈஸியாகவும் பண்ணலாம் சீக்கிரமாகவும் பண்ண அடையலாம். எப்போன்னு கேட்டால் ஞானத்தை அந்தர்பாவமாக வச்சுருக்க கூடிய கர்மயோகம், நேர கர்மயோகம் இல்லை, ஆத்மஸ்வரூபத்தை எப்படியும் தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கர்மயோகம். அப்படி பண்ணால் சீக்கிரமாக அடையலாம். பிரம்மஞான பிரகாரச்ச, சரி இந்த கர்மயோகத்தை பண்ணி அடையக்கூடிய ஸ்திதி இருக்கே அதை பற்றி திருப்பி சொல்றார். சித்த பிரஜ்ஞா பாஷான்னு அங்கேயும் சொன்னார், இங்கேயும் திருப்பி அதையே சம்பவம் பண்ண போறார். அப்படி ஒரு ஞானம் இருக்கும் எப்படி இருக்கலாம் கேட்டா சமதர்ஷி. சமதர்ஷினா எங்கேயும் இது கிடையாது, ப்ரிபரேஷன் ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது, யார் வந்தாலும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான். போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் துவேஷத்தை சொல்றத, துவேஷமே இல்லாமல் இருக்கிறது வித்யா வினய சம்பன்னே பிராமணே கதிஹஸ்தின்னு சொல்லப்படுறது. யாரா இருந்தாலும் படித்தவாளா இருக்கா படிக்காதவாளா இருக்கா, மாடு யானை சொபாக்கே, சொபாக்கேனா சண்டாளன்னு அர்த்தம், யாரை பார்த்தாலும் ஒதுங்கி போக மாட்டா, அந்த மாதிரி ஒரு பண்டிதாக சமதர்ஷினகான்னு சொல்லுவோம். அதெல்லாம் இருக்கெல்லாம் கேட்டால் நமக்கு சட்னை நமக்கு என்ன அப்படின்னா நம்ம எல்லாம் துரியோதனாவே இருந்துட்டுருக்கோம், நம்ம வெளில போச்சே நமக்கு படுறதெல்லாம் தோஷம்தான், இவன் எப்படி இருக்கா பாரு அவன் எப்படி இருக்கா பாருன்னு தான் பண்ணிட்டுருக்கு. தர்மபுத்திரன் மாதிரி இருந்தால் இவ்வளோ இப்படி தோணும் போகும்போது தெரியல. பட் எங்கள் அம்மா சொல்லியிருக்கா 60s 70s அப்போ கல்கியில் ஒரு ஆர்டிகல் வந்துட்டான், என்னடா அப்படின்னா அஷ்டலக்ஷ்மி கோவில் இருக்கு இல்லையா பீச்சில், அதுக்கு அதுக்கு வந்து ஒரு வைஷ்ணவர் வந்து கோவிலுக்கு போயிட்டுருக்கார், கொஞ்சம் மணி வாக்கில் அந்த இடத்துல தெரியும் டைம் அண்ணா 12 திருமணம் சாப்பிட்டு சிக்க வச்சு போயிட்டுருக்காரா. போனால் ஒரு லெப்ரசி வந்த ஆள் வந்து அங்கே பீச்சு மண்ணில் கிடக்கிறான், அவனால் வந்து அந்த தக்கரை வந்து போக முடியும், இன்னும் ஒரு கஷ்டம் வெயில் வந்துட்டு மண்ணில் இருக்கான். அப்போ அவன் ஹெல்ப் கேட்டிருக்கான் போல இருக்கு, இவர் வந்து அந்த ஆளை தூக்கி கொண்டு வந்து எங்கே இதுவோ அங்கே விட்டுட்டு போனார்னு எங்கள் அம்மா அப்போ ஞாபகம் கிடக்கு. இப்போ தான் நினச்சி பார்த்துட்டா அப்போது அப்போ ஒத்தாசை கேட்டான், ஆச்சாரமாக இருக்கிறதுன்னு கேட்டால் ஹெல்ப்பே பண்ணக்கூடாது அர்த்தம் இல்லை, நம்ம அப்படி சுத்தி பண்ணிக்கிறது வேறு. பட் அந்த சமயத்துக்கு நம்ம ஒத்தாசம் பண்ணால் அதை நம்ம இது பண்ணக்கூடாது, ஏன்னா சரீரத்தில் கொண்டு மயங்கிடக்கூடாது, அப்படி நம்ம சுத்தி பண்ணிக்கணும் அதுதான் விஷயம். பட் அதுக்காக தொடவே மாட்டேன் படவே மாட்டேன்றதுன்னா அதெல்லாம் ஆச்சாரம் இல்லை. அப்போ என்னன்னு கேட்டால் அந்த சமயத்துக்கு இந்த ஒத்தாசம் தேவையாக இருந்தது அந்த ஆத்மாக்கு, அவன் எவ்வளோ நீச்சலாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பெரிய இதாக இருந்தான் நம்ம இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஞானம் அந்த அந்த ஞானம் எப்படி இருந்தே இருக்கணும், அறிவறுப்பு இல்லாமல் ஒரு காரியத்தை பண்ணுறது. அது மாதிரி எல்லாத்தையும் சமதர்ஷனகான்னு சொல்லுச்சு, யாரை பார்த்தாலும் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட், அப்படி ஒரு அந்த தான் ஞானத்தில் சக்தி. இதெல்லாம் சொல்ல போகிறது பிரம்ம ஜான பிரகாச பஞ்சமாத்தியாய உச்சத்தை, 5வது அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறதுன்னு ஆளுந்தார் சம்மரி கொடுத்தார். இப்போ நம்ம 5வது அத்தியாயத்தை பார்க்கலாம், போன கிளாஸ்லேயே இது பார்த்தோம், இன்ட்ரக்ஷன் பார்த்தோம். 4வது அத்தியாயத்தில் கர்மயோகத்தினுடைய ஞானாகாரத்தை அபூர்வகம், ஞானாகாரத்தை உருகுல வச்சுட்டு பண்ணுறது, அதாவது எப்பயும் சொரூப ஞான அனுசந்தானம் பண்ணிட்டு கர்மயோகத்தை பண்ணா அதுலேயும் அந்த ஞான யோகத்துக்கு தான் பிராதானியம், ஞானத்துக்கு தான் பிராதானியம் சொன்னார். ஏன்னா கர்மா எதுக்கு பண்ணுறதுன்னு கேட்டால் கர்மான்றது ஆத்மசுத்திக்காக தான், ஆத்மாவோட இருக்கக்கூடிய யூனிட் எப்படி இருக்குன்றது, அந்த யூனிட்ல கலங்கம் இருந்துட்டு ஆத்மாவுக்கு சுபாவத்தில் சொரூபத்தில் எந்த கலங்கம் ஏற்படாது, அது வந்து நிர்மலமாக இருந்துருக்கும். இருந்தால் அந்த ஆத்மாவோட எப்பயும் பின்னி பிணைஞ்சி ஒரு யூனிட் இருந்துருக்கு, அதில் கலங்கம் இருக்குது, அந்த கலங்கத்தை போக்கிக்கிறதுக்காக தான் கர்மயோகம். அந்த கர்மயோகத்தை பண்ணி பண்ணி அந்த கலங்கம் போயிடுச்சுன்னா அப்புறம் ஆத்மா வந்து தானாக பிரகாசிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் அந்த ஞான அம்சம் தான் பிரதானமாக இருக்குது. அந்த கர்மயோகம் பண்ணாலும் ஞான யோகியாக இருந்தால் கூட கர்மயோகத்தை பண்ணலான்னு எல்லாம் சாதிச்சார். சாதிர திருப்பி அர்ஜுனன் கேட்குறான், இப்போ சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகம் ச சம்சசி யக்ஷேயா ஏதையோரேகம் தன்மே ரூஹி சுனிச்சிதம். சந்நியாசம் கர்மணாம், கர்மணாம் சந்நியாசம், சந்நியாசம்னாலே இதில் ஞான யோகம்னு அர்த்தம். ஒருத்தர் வந்து ஞானத்திலேயே ஃபோன்ல எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கிறதுக்கு வச்சுருந்தோம், அதனால் கர்மா பண்ண முடியாது. ஞானத்தில் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்குதுன்னு சொன்னால் அப்படியே எந்த ஆசனத்தில் இருக்காரோ அதிலே அப்படியே உட்காந்து தன்னை மறந்து இருக்கக்கூடிய நிலைமை அது சொல்வா சதாசிவ பிரம்மேந்திரோட இதுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து பெருமாளுக்கு பண்ணிட்டு வச்சு அவரோட குரு பக்கத்தில் பார்த்துட்டுருக்காளாம், யாரோட சரித்திரம் ஞாபகம் அவரோட தான் நினைக்கிறேன். அப்போ அவரோட வஸ்திரம் கழிந்து விழுந்திருக்கான், அதை அதை அவருக்கு கவனமே இல்லை, அவர் மட்டும் தன்னுடைய காரியத்தை பண்ணிட்டு இருக்காரா. அப்போ ஒருத்தர் சொன்னாரா சுவாமி இது மாதிரி அவர் வஸ்திரம் வந்து சொல்லக்கூடாதுன்னா அப்போ திட்டினாரா, அந்த நிலை எனக்கு வராதான்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அப்போ நம்ம உடம்புல சரீரத்தில் இது இருக்குது இல்லைன்ற ஒரு கவனம் கூட இல்லாமல் அப்படி ஒரு எஸ்டாப்ளிஷ்டின் இது ஞானம் அப்படி இருந்தாலும் சொல்லுவாள் அந்த ஸ்திதியில் இருந்துட்டா வச்சுருந்தோம் கர்மா பண்ணுறதுக்கு பிரவிற்த்தி இருக்காது, அப்படியே இருக்க வேண்டியதுதான். ஒரு டிரான்சென்டென்டல் ஸ்டேட்னா சொல்கிறா இந்த காலத்தில் இங்கிலீஷில், அதெல்லாம் எதுக்கும் தெரியல, போய் ஒரு டிரான்ஸ்னு சொல்கிறா, டிரான்ஸ்னு சொல்கிறா, இல்லை டிரான்சென்டென்டல் ஸ்டேட்னா சொல்கிறா, டிஎம்னு எல்லாம் வச்சுருக்கா பாருங்க, டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் சொல்கிறா. சொல்றா மிச்ச சம்பிரதாயம், நம்ம வேணா மிச்ச சம்பிரதாயத்தை நம்ம ஏத்துக்கிற மாதிரி இல்லையே ஒழிய, ஆனா அதுலயும் மாதிரி ஞானி எல்லாம் இருக்கா, அந்த மாதிரி ஞானியாவே இருந்திருக்கா அவளுக்கு அந்த ஏர்ஜே இருக்காது ஆக்ட் பண்றதுக்கு, அந்த மாதிரி ஃபோமா ஞானத்துல இருந்துச்சு, அதுல இருந்து வெளில வந்தாலும் திருப்பி ஒரு பண்ணணும்ன்ற இதுவே தோணும், அப்படியே இருக்கிறது. புனகா யோகம் சம்சதி, மறுபடியும் கர்மயோகத்தையும் நீ புகழற, ஞான யோகத்தையும் புகழற, புகழ்ந்த திருப்பி கர்மயோகத்தையும் நீ புகழ்ந்து பேசுற. எச்சேயா ஏதையோ ரேக்கம், ஏதையோகம் சொல்றது இந்த ரெண்டுக்குள்ள எது ஸ்ரேயஸ், தன்மே தன்மேன தத்து மே, அதை எனக்கு புரூஹி புரூஹினா சொல்லு, புரூஹி முகுந்தான்னு பாட்டெல்லாம் அவனுக்கு பாருங்க, புரூஹினா சொல்லு, சுனிச்சிதம் நிச்சயமா சொல்லுன்னு சொல்லிட்ட. ஆனா அவனோட கேள்வி நம்ம படிச்சோம் வச்சுக்கோ, அதுல அவன் எதை மனசுக்குள்ள வச்சுன்னு கேட்கறான்னு நமக்கு தெரியாது, அவன் கேட்கறத பார்த்தா ஞான யோகமா கர்மயோகமா ரெண்டுத்துல எது பெட்டர் தான் தோன்றது. பட் அதுக்கு வியாக்கியானத்தை பார்த்தா தான் அந்த கேள்வியினுடைய தாத்திரம் நமக்கு புரியுது. கர்மனாம் சந்நியாசம் ஞான யோகம், கர்மனாம் சந்நியாசம் சொன்னா ஞான யோகம், புனகா கர்மயோகம் சம்சசி, சம்சசின்னு புகையில ஏது துக்கம் பவதி, தித்திய அத்தியாயே முமுக்ஷோ பிரதமம் கர்மயோக ஏவ காரிய, கர்மயோகேன மிருதித அந்தக்கரண கஷாயஸ்ய ஞானயோகேன ஆத்மதர்சனம் காரியம் இது பிரதிபாத்திய. இதை சொல்ல வேண்டியிருக்கு என்னன்னா, ரெண்டாவது அத்தியாயத்துல முமுக்ஷோகோ பிரதமம் கர்மயோக ஏவ காரியம், மோட்சனா ஒருத்தனுக்கு மோட்சத்துல ஆசை வந்துருக்கு, எல்லாருக்கும் வராது, அவரு சிறப்பறாரு, எவனோ ஒருத்தனுக்கு பல கோடி ஜென்மால ஒருத்தனுக்கு ஏற்படுறதுன்னு சொல்லப்படுறாரு. வந்தவனுக்கு முதல்ல என்ன பண்ணுவான்னா, என்ன ஃபர்ஸ்ட் நான் பண்ணுன்னு கேட்டா கர்மயோகத்தை முதல்ல பண்ணு அப்படின்னு சொன்னார். அப்ப கர்மயோகம் பண்ண என்ன ஆகும், கர்மயோகேன மிருதித்த அந்தக்கரண கஷாயத்திய, கஷாயம் என்ன ஆக்சுவலா கஷாயம்ன்றதே பார்த்தீங்கன்னா அது ஒரு கரை, காபி தான் சாப்பிட மொழி, அதை பார்த்தோம் தான் அதுக்கப்புறமா அது கரை படிஞ்சிருக்கு பாருங்க, அப்படியே அது போகாத ஒரு கரையா. அப்ப கஷாயம் கேட்டா அந்த இம்பியூரிட்டி தான், அந்த ஒரு கசடு அந்த இதுதான். அப்ப மிருதித்த அந்த கரண கஷாயத்துன்னு சொன்னா, மிருதித்தன போக்கடிக்கப்பட்ட மர்தனம், மர்தனம் சொல்லமோ காலிய மர்தனம் சொல்றா, இல்லாட்டி கம்ச சானூர மர்தனம் சொல்ல பாருங்க, மர்தனம்னா ஷாம் போட்டு இது பண்றது, துவம்சம் பண்றது. அப்ப அது மிருதித்த அந்தக்கரண கஷாயஸ்ய ஞான யோகேன ஆத்மதர்சனம் காரியம், அப்படி கர்மயோகத்தை பண்ணி ஆத்மசுத்தி அடைஞ்சு சித்தசுத்தி அடைஞ்சு அதுக்கப்புறம் ஞான யோகம் பண்ணி ஆத்மதர்சனம் காரியம். ஸோ கர்மயோகம் இம்பியூரிட்டிஸ்லாம் எடுத்துக்கிறது, அப்போதான் அந்த ரிஃப்ளெக்டிங் மீடியம் வந்து நல்லா ஆறுது, பல பலம் இருக்கு. அப்புறம் ஞான யோகம் பண்ணிச்சு ஆத்ம சாட்சாத்காரம் ஏற்படுதுன்னு சொன்னார். இது பிரதிபாத்திய புனக திருத்திய சதுர்த்தயோகோ ஞான யோகாதிகார தசாம் ஆபன்னஸ்ய அபி கர்மனிஷ்டா ஏவ ஜாயசி. என்ன சொன்னார்னா, ஞான யோகம் பண்றதுக்கு ஒருத்தனுக்கு யோகியத்தை இருந்தா கூட அவன் கர்மயோகத்தை பண்ணணும், இந்த கர்மம் தான் சிறந்ததுன்னு சொன்னார். இப்போ இதில் ஒரு கேள்வி நிற்கும், இப்போ ஞான யோகத்துக்கு ஒருத்தன் அதிகாரியை எப்போ ஆவான்னு கேட்டால் கர்மயோகத்தை பண்ணாதான் ஆகும்னு சொல்றாரு. ஆனால் சில பேர் இப்போ நம்ம இப்போ சொன்ன மாதிரி ரமண மகர்ஷிலாம் அதை எடுத்துன்னு வச்சுருந்தோம், அவெல்லாம் எங்கேயும் போய் இந்த ஜென்மாவில் யாரையும் போய் பார்த்து அப்படின்லாம் கேட்டுட்டு போய் பண்ண மாதிரி தெரியல, அவன் மாட்டுக்கு ஒரு திடீர் ஞானம் வந்தது போனால் போய் உட்காந்துட்டேன். அப்போ நம்ம அதுக்கு அக்கௌண்ட் பண்ணுறதுன்னு கேட்டால், போன ஜென்மத்து வாசனை கண்டினியூ வரல, போன ஜென்மத்திலேயே அவள் என்ன பண்ணிருப்பா, இப்போ ஆய்வார்கள்லாம் இருந்தார், இப்போ திருப்ப ஆய்வார்லாம் எடுத்துப்போம், அந்த காலகட்டத்தில் நம்ம யோசிச்சோம் வச்சுருந்தோம், அந்த காலகட்டத்தில் அவளுக்கு அந்த ஜென்மாவில் எங்கேயோ போய் வாசித்து ஒரு ஞானம் வருதுன்னு சொன்னால் அதெல்லாம் அசாத்தியமான காரியம், எதுவும் இப்போ யாரும் ஷேர் பண்ண போகிறது இல்லை, அந்த மாதிரி இருந்திருக்கு. ஆனால் அவளுக்கு என்ன இப்போ தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சு அந்த நிலைமையிலே அவன் இருந்திருக்கான்னு சொன்னால், அது பூர்வ ஜென்மத்தை நம்ம அவதாரம்னு சொல்கிறது ஒரு விசேஷம், அதாவது எல்லாரையும் அவதாரம் சொல்கிறது ஒரு வகை, இல்லை இன்னொன்று அவளை அவாவே நம்ம ஒத்துட்டு பக்தி யோகம் பண்ணிட்டு அந்த பரிபக்க நிலைமையில வந்து மோட்சம் அடைஞ்சான்னு நினைச்சிட்டு தப்பு ஒன்றும் இல்லை. அப்படி பார்த்துட்டு என்ன இருக்குன்னு கேட்டால், பூர்வ ஜென்மத்தில் பண்ணின கண்டினியூ ஆகுது அவள், ஏதோ ஒரு காரணத்தினால இந்த ஜென்மத்தில் அவள் அந்த மாதிரி பிறந்திருந்தா கூட அவளை யாரும் ஸ்டாப்பே பண்ண முடியாது. ஒரு ஞான யோகம் வந்தவனை யாரும் போய் தடுக்கவும் முடியாது, புஷ்பணவும் முடியாது, அது ஒரு நேச்சுரல் ஃபாலோ அவுட் அது அந்த ஸ்திதின்றது. எவ்வளோ பேர் ஆத்துல கேள்விப்பட்டோம், திடீர்னு வாப்பிட்றா எங்கே போயிருந்தாங்க சன்னியாசம் வாங்கிட்டு திடீர் திடீர்னு போயிட்டு ராமகிருஷ்ண மண்டல் எங்கேயோ இருந்தால் ராமகிருஷ்ண மண்டல சன்னியாசம் வாங்கிட்டு எங்கேயோ போயிட்டான்றது. இப்போ யாராவது வந்து அவளை சொன்னாலும் நான் பண்ணுன்னு, அந்த ஞானம் எப்போ பரிபக்கம் அடையிறதோ அப்போ அவளுக்கு அந்த இது யாரும் தடுக்க முடியாது. அந்த மாதிரி ஞான யோகம்ன்றது ஒரு நேச்சுரலாக வரணும், அது நான் போய் ஞானயோகம் பண்றேன்னு ஒருத்தன் உட்கார்ந்தானா விழுந்துருவான்றதா கிருஷ்ணருடைய பாயிண்ட். ஞானயோகம் பண்ணாதான் யாரையும் சொல்லல, உனக்கு இயல்பா ஞானயோகம் வந்ததுன்னு சொன்னா அதை நோபடி கேன் ஸ்டாப். பட் யார் டிசைட் பண்றது இப்போ தெரியாது. ஏன்னா அடுத்த சிச்சுவேஷன் டெஸ்டிங் பாயிண்ட் நமக்கு லைஃப்ல ஒரு ஒரு சிச்சுவேஷனும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு அவஸ்தையும் தான் நம்ம டெஸ்டிங் பாயிண்ட். இப்போ நம்ம சொல்லலாம் ஞானம் தான் வந்துட்டு கீதை கேட்டு ஆத்மா வரைக்கும் சொல்லலாம், அடுத்த கணம் ஒன்று நடக்கிறது நம்ம பரீட்சையில ஃபெயில் ஆயிடுறோம், இப்போ நமக்கு என்ன ஞானம் வரல. அதனால ஞானயோகத்தில் நம்ம இருக்கோம்னு யாரும் சர்டிஃபிகேட் பண்ண முடியாது. ஏன்னா அடுத்த கணம் தான், அடுத்த கணம் வந்து டெஸ்டிங் பண்ணுறது. பட் நேச்சுரலாகவே ஒருத்தருக்கு வந்ததுன்னா அதை தடுக்க முடியாது. அப்போ பொதுவாக அட்வைஸ் பண்ணச்சு எது சேஃபோ அதுதான் அட்வைஸ் பண்ணணும். இங்கே பார்த்தா கர்மயோகம் தான் சேஃப், அதில் கர்மயோகத்தையே பண்ணு. ஞானயோகம் வந்துருக்குன்னு போய் அதில் பண்ணி விழுந்தினா அந்த விழு அந்த விழுதல் ஜாஸ்தி பராபதம் மாதிரி எங்கேயோ மேலே கிடுக்கிட்டு மேலே போயிட்டு விழுந்தா திரும்ப முதலே ஆரம்பிக்கணும். ஆனால் கர்மயோகம் பண்ணால் அப்படி கிடையாது, விழுறதுன்றது ரேர், விழுந்தாலும் திரும்பி அங்கேயிருந்தே கண்டிப்பாக பண்ணுவார். அதுக்காக தான் அவங்க சொல்கிறார். அப்போ நான் கேட்குறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு கரப்பில்லை, ஞான யோகாதிகார தசம் ஆபன்னசிய, ஞான யோகத்துக்கு அதிகாரம் இருக்கக்கூடிய தசையை அடைஞ்சால் கூட கர்மனிஷ்டா ஏவ ஜாயசி, கர்மமே சிறந்தது, சா ஏவ ஞானிஷ்டா நிரபேட்சா ஆத்ம பிராப்தியேக சாதனம் இது கர்மனிஷ்டம் பிரசம்சசி. இது ஞான யோகத்துக்கு போகாமையே கர்மயோகமே அந்த ஞான யோகத்தினுடைய முடிவை தருவதற்கான இயல்பை உடையது. இதுதான் தாத்பரியம். கர்மயோகம் பண்ணி ஞான யோகம் பண்ணி ஆத்ம சாட்சா்காரன்றது ஒரு ரூட்டு. இன்னொரு ரூட் என்னன்னு கேட்டால் அவர் சொல்ல தாத்பரியம் கேட்டால் ஞான யோகத்தையே உள்ளடக்கிய கர்மயோகம், அதாவது ஆத்மஞானத்தை அனுசந்தானம் பண்ணே கர்மயோகத்தை பண்ணால் கர்மயோகத்தோட முடிவிலேயே ஞான யோகத்துக்கு என்ன பலன் கிடைக்குமோ அது கிடைச்சிடும். திருப்பியும் ஞான யோகத்துக்கு போக வேண்டாம், ஏன்னா அதை உள்ளடக்கின்னு பண்ணுறதுனால. அதான் ஞானிஷ்டா நிரபேட்சா, நிரபேட்சா அபேட்சா அபேட்சான்னு வச்சுக்கோ. ஆமா, சாதத்துக்கு முதல்ல கவனிச்சுலாம் தெரியும் என்ன அபேட்சை கேட்பா, சாப்பிடுவாங்கிட்ட ஏதாவது அபேட்சா இருக்கான்னு கேட்பான், வேறதா அர்த்தம் அபேட்சைக்கும் அபேட்சைக்கும் கேட்பான். நிரபேட்சா அப்படின்னா அபேட்சை இல்லாம ஆத்ம பிராப்தியக சாதனம், ஆத்ம பிராப்திக்கு இதுவே சாதனமா அமைஞ்சிடுறது. தத்திர ஏதையோகோ ஞான யோக கர்ம யோக யோகோ ஆத்ம பிராப்தி சாதன பாவே எது ஏகம் சௌகரியாதி சைக்கியாதி ஸ்ரேயா ஸ்ரேஷ்டம் இது சுனிச்சிதம். எது சௌகரியம் எது சைக்கியம் எது வந்து பண்றதுக்கு சீக்கிரம் சீக்கிரமா எது பலனை கொடுக்கணும்னு தான் தாத்பரியம்னு இவருடைய நிர்வாகம், பாஷகருடைய நிர்வாகம். ஸ்ரீ பகவான் வாச்ச சந்நியாச கர்மயோகச்ச நிஸ்ரேயச கரௌ உபௌ, நிஸ்ரேயச கரா உபௌ சந்தினால இருக்கு, தயோர்த்து கர்ம சந்நியாசாத்து கர்மயோகோ விசிஷ்யதே. பகவானே சொல்லக்கூடிய வாக்கியம் அது, சந்நியாசமானது சந்நியாசம் ஞான யோகம், ஞான யோகமோ கர்மயோகமோ இரண்டுமே நிஸ்ரேயம். பொதுவாக நீ உபசர்க்கம் இருந்தால் வச்சுருந்தோம் நிறைய இடங்கள் அது வந்து ஆப்போசிட் அர்த்தத்தை கொடுக்கும். இப்போ நிரபேட்சா அந்த இடத்துல வந்து அபேட்சை இல்லாதது குறிக்கும். ஆனால் நிஸ்ரேயஸ்ன்றது நிச்சிதமான ஸ்ரேயஸ்னு அர்த்தம். இந்த இடத்துல வரைச்சு நிரபேட்சான்னு வரைச்சு ஆப்போசிட்டு நிச்சிதம் நிஸ்ரேயசம்னு சொல்லிச்சு நிச்சிதமான ஸ்ரேயஸ்னு அர்த்தம். சரியா அப்படின்னா மோட்சம் அல்லது அது ஹையஸ்ட் இதை கொடுக்குறதுன்னு அர்த்தம். உபவ் ரெண்டுமே கொடுக்கும். தயோஸ்து அவைகளுள் கர்ம சந்நியாசாத்து அப்படின்னா கர்ம சந்நியாசம் ஞானயோகத்தை காட்டிலும் பஞ்சமி பக்தி, கர்மயோகா விசிஷ்யதே விசிஷ்யதேன சிறந்தது, கர்மயோகமானது ஞானயோகத்தை காட்டிலும் சிறந்ததுன்னு சொன்னார். ஆமா, முதல்ல இதுல பாருங்க என்ன கேட்டாங்க, கர்மனாம் சந்நியாசம் சொன்னாங்கன்னா அது சமஸ்த பதம் தான், அதான் அது பிரிச்சு போட்டிருக்காரு. கர்மனாம் சந்நியாசம்னாலே விடுறது, எதை விடுறது, கர்மாவை விடுறது. அதான் கர்மனாம் சந்நியாசம் கேட்டா இங்க ஒரே பதமா போட்டு கர்ம சந்நியாசா தரம்னா கர்மனாம் சந்நியாசாத்துன்னு அர்த்தம். கர்மங்களை விடுவதை காட்டிலும் அதையே யோகமா பண்றதா சிறந்தது அவருடைய ஒரு பாயிண்ட். சந்நியாச ஞான யோகா இப்படி போட்டா என்ன அர்த்தம் கிடையாது, கமெண்ட்ரியில ஒரு பதத்தை போட்டுட்டு உடனே அடுத்த பதத்தை போட்டாருன்னா ரெண்டும் பரியாயம் அர்த்தம். சரி, அப்ப சந்நியாச ஞான யோகா கர்மயோகச்ச ஞான யோக சக்தஸ்திய அபி, ஞான யோகம் பண்றதுக்கு ஒருத்தர் எழுதிட்டு இருந்தா கூட உபௌ நிரபேட்சௌ நிஷ்ரேயச கரௌ, நிரபேட்சனா ஒன்னுக்கு ஒன்று மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், தாங்களாகவே அந்த நிச்சயத்தை கொடுக்கறதுக்கு சாமர்த்தியம் உள்ளவைகள். தயோஸ்து கர்ம சந்யாசாத்து, கர்ம சந்யாசம் திருப்பி ஞான யோகாத்து போட்டுக்கப்படுறோம். அப்ப கர்ம சந்யாசம் ஞான யோகம் அர்த்தம், ஞான யோகாத்து அதாவது அதே விபக்தியில பக்கத்துல பக்கத்துல போட்டிருந்தானா அது பரிய சிறந்ததுன்னு அர்த்தம். கர்மயோக ஏவ விசிஷ்யதே, கர்மயோகமே சிறந்ததுன்னு சொன்னார். புதா காரணம் சொல்றமோ, புதகானா ஏன், ஏன்னா சொல்றார் நேயஸ்தேயா ச நித்திய சந்நியாசி யோன துவேஷ்டி ந காங்கதி நிர்பந்தோஹி மகாபாகோ சுகம் பந்தா பிரமுச்சதே. நேயகன அறியப்பட வேண்டும் யாரு, அவன் நித்திய சந்நியாசி, அவன் தான் நித்திய சந்நியாசி தெரிஞ்சுக்கணும். யாரு, யோ ந துவேஷ்டி, எவ்வளவுவன் துவேஷிக்காம இருக்கானோ, ந காங்கதி டிசைரும் பண்ணல. ஒரு விஷயம் வந்தது, வந்ததை வெறுக்கிறது, வராததை விரும்புறது, அந்த ரெண்டுமே இல்லாதவன் தான். அது முதல்ல ஆகாரத்திலே ஆரம்பிக்கலாம் தோன்றது. அன்னைக்கு என்ன சமையல் பண்ணி போறாலும் அதை சாப்பிட்டு போலாமோ, இன்னைக்கு இதை பண்ணலையா அதை பண்ணியனு கேட்டா இதையே பண்ண, அப்ப அதையே தெரியுது பண்ணது பிடிக்கல, பண்ணாதது மேல ஆசை நமக்கு. அப்ப அங்கேயே முயற்சி பண்ணலாம் தோன்றது. இன்னைக்கு என்ன பண்றாலும் பெருமாளுக்கு என்ன பண்ணிருக்கோம், இல்லாட்டி தேடி கண்டுபிடிச்சு வேணும் நாளைக்கு பெருமாளுக்கு இதை பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிடுறது. அதை காட்டுல அன்னைக்கு என்ன கிடைக்கிறதோ அதை பண்ணி சாப்பிட்றது தோன்றது. ந காங்கதி, ந துவேஷ்டி, ந காங்கதி. அதை படிப்படியாக வளர்த்துக்கணும் தோன்றது. இப்போ கிருஷ்ணபிரமிய சொல்வார் ஒரு இதில், 60 வயசு வரைக்கும் ஆஃபீஸுக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறா, மேனேஜ் பண்ணுறா, அந்த எல்லாம் வாங்கிட்டு பண்ணுறேன், அதுக்கு வேற பசங்கெல்லாம் பெருசாகிடுச்சுன்னு சொன்னால் அந்த பொறுப்பு அவர்கிட்ட விடுறதுக்கு முடியறதா கேட்டால் முடியல. அப்பையும் சொல்றாரு, அப்பையும் ரிட்டையர் ஆனப்பறமும் அந்த கீரை அங்கே போனால் கீழ் பார்க்கறது, இந்த காயம் எதுக்கு உனக்கு என்ன விசாரம் அப்படின்னு கேட்டார். என் கருத்து நீ பார்த்துட்டு முடியாது, வாயினது பண்ணுறான் அவனுக்கு ஒரு அவன் சம்பாதிக்கலாம் இருக்க ஆற்றுல இருக்க, அவன் போய் வாயினது பண்ணா அப்போ என்ன உனக்கு என்ன குறைச்சிருந்தது, ஏன் நீ ஏன் ஓடுறதுன்னு கேட்குற. ஆனால் அவள் இருக்க முடியலையே நம்மளால், ஏன்னா அங்கே போனால் 2 ரூபா கம்மியாக கிடைக்கிறது இல்லை, விசாரம் நமக்கு இருக்கக்கூடிய விசாரம். அதனால் அதை கொஞ்சம் ஸ்லோவாக டெவலப் பண்ணிக்கலாம் போட்டு. இந்த மாதிரி ந துவேஷி ந காங்கதி நிர்த்வந்தோஹி மகாபாகோ, துவந்துவ துவந்துவனாலே மியூச்சுவலி ஆப்போசிட் பேர்ஸ், சீத உஷ்ணம் சுக துக்கம் இதெல்லாம். அப்ப நிர்த்வந்தவன்னு சொன்னா ஒரு ஆளை குறிக்கிறது, எவன் வந்து அந்த மியூச்சுவலி ஆப்போசிட்ட பொருட்படுத்தாம இருக்கானோ அவன் மகாபாகோன்னு அர்ஜுனனை கூப்பிடுறார். சுகம் பந்தாத்து பிரமுச்சது, ஈஸிலி பந்தத்திலிருந்து விடுபடுகிறான். யஹ யஹன கர்மயோகி தத் அந்தர்கத ஆத்மானுபவ திருப்தா, கர்மயோகத்தில் இருக்கக்கூடிய ஆத்ம அனுபவத்தை திருத்தனா இருக்கிறது, இருக்கிறது சந்தோஷமா இருக்கிறது. இந்த காலத்தில் சொல்றதா இருந்தா இருக்கிறது போருமே அப்படின்னு சந்தோஷமா இருக்கிறது. கான்டெக்ட்ல பார்க்கச்சு தன்னுடைய ஆத்ம அனுபவத்தை வச்சுட்டு சந்தோஷம் திருப்தியா இருக்கிறவனுக்கு தன் வத்திரிக்தம் கிமபி நான் காண்சதி. ஏன்னா ஆத்மாவதான் வச்சு எல்லாமே வேறதான், வத்திரிக்தம்னா அதை காட்டிலும் வேறாக மாறுபட்டதாக இருக்கிறது எல்லா விஷயங்களுமே, அவன் எல்லாம் மாறுபட்டதா இருக்கு. கிமப்பி ந காண்சதி ததையேவ கிமப்பி ந துவேஷ்டி, ஒரு விஷயத்தை விரும்பினாலே இன்னொரு விஷயம் வந்ததுன்னா அதை வெறுக்கிறோம், ஏன்னா அது விரும்பாததுன்னு இருக்கு. அப்ப எதையுமே விரும்புற வச்சுக்கோ, அப்ப விரும்பினது விரும்பாததுன்ற வேதமே கிடையாது. விரும்புதல் இருந்தா அப்ப கண்டிப்பா விரும்பாத ஏதோ ஒன்று இருக்கு, எனக்கு எது வேணா பிடிக்கும் சொல்லிட்டு வச்சுக்கோ, அப்ப அவனுக்கு எதுவும் இது இல்லை, இதுதான் பிடிக்கும் சொல்லச்சு, அப்ப இன்னொன்னு கொடுத்தா இறங்காத உள்ளன்னு தெரியுது. அப்ப அப்ப எதையுமே துவேஷிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ததையேவ துவந்துவ சகா, துவந்த சகான்னு சொன்னா குளிரோ வெயிலோ எதுவாக இருந்தாலும் பொறுத்துக்கிறேன். ச நித்திய சந்நியாசி நித்திய ஞான நிஷ்டா இது ஞேயா, அவனே நித்தியமா ஞானத்தில் இருக்கக்கூடிய தெரியுது. சஹி சுகர கர்ம யோக நிஷ்டத்தையா சுகம் பந்தா சமுச்சது, அவனே என்ன பண்றான் எல்லாமே கடைசியில் எடுத்துன்னு கேட்டா கர்ம பந்தத்திலிருந்து போறதுக்காக தான் அந்த பந்தத்திலிருந்து விடுபடுகிறான்னு சொன்னார். ஞான யோக கர்ம யோக யோகோ ஆத்ம பிராப்தி சாதன பாவே அந்யோன நைரபேட்சியம் ஆக, இப்ப ஞான யோகத்தை ஞான யோகமா பண்றது, கர்மயோகத்தை ஞானம் உள்ளடக்கியதா பண்ணச்சு, நைரபேட்சியம்னா ரெண்டுத்துக்கும் இது இல்லாம மியூச்சுவலி சம்பந்தம் இல்லாம பை தெம்செல்ஸ் தே கேன் கிவ் தி ரிசல்ட், எது ஆப்த ஆத்ம பிராப்தி. அதை சொல்ல போற சாங்கிய யோக கிருத்த பாலாக பிரவதந்தி ந பண்டிதாக ஏகமபி ஆஸ்திதா சமயக்கு உபயோர் விந்ததே பலம். இந்த பதங்கள்லாம் வந்துட்டே இருக்கும், சாங்கிய யோகம் வரைச்சு நமக்கு வந்து குழப்பம் வரலாம். சாங்கிய யோகம்னா சாங்கிய மதம், யோக மதம்னு ஆனா இந்த எல்லாம் எதுக்கு கிருஷ்ணர் சொல்லப்படுறாரு? ஏன்னா சாங்கியம் கிருஷ்ணனை ஒத்துக்கவே இல்லை, ஒத்துக்காத விஷயத்தை இவர் சொல்லப்படுறாரு. சாங்கியம் சொல்றாரு சொல்லிட்டு சாங்கியத்துல இவருக்கே இடம் இல்லை முதல்ல, அதனால கண்டிப்பா சாங்கியத்தை சொல்லல. சங்கியானா புத்தி, புத்திக்கு ஒரு பேர் உண்டு சங்கியான, புத்தினால அறிந்து கொள்ளப்பட வேண்டிய ஆத்மாக்கு சாங்கியம்னு பேர். ஆனால் அது ஞான யோகத்தை குறிக்கிறது. யோகம்னா கர்மயோகா, அப்ப ஞான யோகம் கர்மயோகமும் ஞானமும் கர்மாவும் பிருத்தக் பாலா, பிருத்தக் பிருத்தக்னா தனி, அவைகள் தனி, ஞான யோகம் வேறு கர்மயோகம் வேறு சொல்றதா யாரு? பாலாகன்ற பாலாகனா ஆக்சுவலா சின்ன பசங்க அர்த்தம் இல்லை, ஒன்று மரியாதவர்கள் அர்த்தம். சாஸ்திரத்துல பாலானாம் சுக போதாயம் சொல்லுவார், பாலானாம் சுக போதாயம் சொன்னா அதுக்கு விசாரம் அது யார் பாலன் ஸ்லோகம் எழுதியிருக்காரு கொடுத்தார். இந்த புக்கம் ஏன் பண்றாங்கன்னா பாலானாம் சுக போதாய, இப்ப பாலகன் எடுத்துட்டா சின்ன குழந்தை வச்சுப்போம் அதுக்கு போய் வந்து சொல்லிக் கொடுக்கவும் முடியாது முதல்ல. அப்புறம் அந்த இடத்துல பாலன்னா யாருன்னு கேட்டா இந்த சாஸ்திரத்துக்கு பாலன், அதாவது இந்த சாஸ்திரத்தை அறியாதவன். அது மாதிரி அறியாதவா சொல்ற பேச்சுக்கெல்லாம் என்ன பண்டிதாக தெரிஞ்சவா சொல்ல மாட்டா. ஏகமதி ஆசிரிதா சமயத்து ஒன்னுத்திலேயே ஒழுங்கா ஃபாலோ பண்ணா எது ரெண்டுத்திலையும் கிடைக்கிற பலனை அடையலாம்னு சாதிக்கிறார். ஞான யோக கர்ம யோக ஃபலபேதாது பிருதூதௌ ஏ பிரபதந்தி தே பாலாக அனுஷ்பன்ன ஞானாக. பாலாகாக்கு அர்த்தம் போட்டிருக்கார் அனுஷ்பன்ன ஞானாக, உண்டாகாத ஞானத்தை உடையவர்கள் அர்த்தம். நிஷ்பன்ன பிறந்தது ஜாதம் அர்த்தம். அனுஷ்பன்ன ஞானாகனா உண்டா இன்னும் ஞானம் பொருட்கள் அவளுக்கு. அவன் என்ன சொல்றா? ஃபலபேதாது இவைகள் வேற, கர்மயோகமானது ஞான யோகத்தை பண்றதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டியை கொடுக்கும், ஞான யோகமானது ஆத்ம சாட்சாத்காரத்தை ஏற்படுத்தும், அதனால கர்மயோகம் வேற ஞான யோகம் வேற யார் சொல்லுவான்னு கேட்டா இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காதவாதான் சொல்லுவாங்க. இப்ப நம்ம சம்பிரதாயத்துல பார்த்தோம்னா பிரபத்தியும் பக்தி யோகமும் ஒண்ணு, எதை வேணா எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து கேட்கிறார், அப்ப சொல்ற ரெண்டு இருக்கு ரெண்டுல எதை வேணா எடுத்துக்கலாம்ற, எதை வேணா எடுத்துக்கலாம் எப்போ சொல்ல முடியும்? ரெண்டுத்துக்குள்ள ஏதோ ஒரு சம்பந்தம் ஒரு ஒற்றுமை இருந்தால் எதை வேணா எடுத்துக்கலாம் சொல்ல முடியும். ரெண்டு வேற வேறன்னு சொல்லச்சு, அப்ப எதை வேணா எடுத்துக்கலாம் சொல்ல முடியாது? ரெண்டும் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். அவருக்கு ஏதோ கேட்க வர்றார், ரெண்டு வேற வேற, அப்ப ரெண்டும் கம்ப்ளீட்டா வேற இருந்துச்சு எதை வேணா சொல்ல முடியாது, ரெண்டும் ஏதோ ஒரு சிமிலாரிட்டி இருந்தாதான் எதை எடுத்துனாலும் ஓகே தான் சொல்ல முடியும். அப்ப பக்திக்கும் பிரபத்திக்கும் எப்படி நம்ம ஒண்ணு சொல்ல முடியும்னு கேட்டா, ரெண்டுமே மோட்சத்தை கொடுக்க போறதுனால ரெண்டுத்தோட பலமும் ஒன்னா இருக்கிறதுனால அதனால ரெண்டுத்துக்கும் சிந்தனை சொல்றது தவிர கண்டிப்பா பக்தி வேற பிரபத்தி வேறதான், பக்திக்கு இருக்கக்கூடிய அதிகாரி வேற பிரபத்திக்கு இருக்கக்கூடிய அதிகாரி வேறதான், அப்படி பார்க்கச்சு அது டிஃபரெண்ட் தான். ஆனா எப்ப ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்றோம்னா பலத்தை உத்தேசிச்சு, ரெண்டுமே ஒரே பலனை கொடுக்க போறதுனால ரெண்டும் சிமிலர். அது மாதிரி இங்க கர்மயோகமும் ஞான யோகத்தை உள்ளடக்கி பண்ணச்சே அதுவே ஆத்ம சாட்சாத்காரத்துக்கு காரணமா இருக்கு. ஞான யோகம் சொல்லவே வேண்டாம், ஞான யோகம் தானாகவே ஆத்ம சாட்சாத்காரத்தை கொடுக்கும். இப்படி ரெண்டும் ஒரே பலனை கொடுக்கறதுனால அவைகள் ரெண்டும் ஒண்ணுதான், ஒண்ணுதான் என்ன அர்த்தம்? ஏதாவது ஒண்ணு ஒழுங்கா பண்ணா போடும் அர்த்தம் அப்படின்னு பண்டிதாக பிரபதன் சொன்னார். அதான் கர்மயோக ஞான யோகம் ஏவ சாதயதி, ஞான யோகத்து ஏகே ஏக ஆத்மாவலோகனம் சாதயதி இது தயோகோ ஃபலபேதேன பிதக்கம் வந்தந்தோ ந பண்டிதாகனு பூர்வபட்சத்தை சொல்ற. கர்மயோகமானது ஞான யோகத்தை தான் கொடுக்கும், ஞான யோகமோ தனியா ஆத்மாவலோகனத்தை கொடுக்கும் இப்படின்னு சொல்றது பாலாக வதந்தி. உபயோகோ ஆத்மாவலோகன ஏகபலையோகோ ஏகபலத்வேன ஏகமபி ஆசிதஹ ததேவ பலம் லபதே, ரெண்டுமே ஒரே பலதான் கொடுக்க போறதுன்றதுனால எனி ஒன் இஸ் சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்றது அந்த பண்டிதாக வதந்தின்னு சொன்னார், கிடைக்கும் சொன்னார். ஏது தேவ திவிருநோதி இன்னும் விஸ்தரிக்கு சொல்றார். கீதையில நிறைய ரெப்படிஷன் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது ரெப்படிஷன் தேவையா இருக்கு. நான் ஒரு வாட்டி கேட்ட நமக்கு பதிலாக இது இல்லையே, அதான் திருப்பி திருப்பி வேற வேற மாதிரி சொல்லவே பண்ணுறத. எத் சாங்கியைகி பிராப்தியத்தை ஸ்தானம் தத் யோகிரதி கம்யத்தை ஏகம் சாங்கியம் ச யோகம் ச எஸ் பஷ்யதி ச பஷ்யதி, எவன் இப்படி பார்க்கிறானோ அவன் தான் பார்க்கறான்னு அர்த்தம். எவன் இப்படி பார்க்கறானோ அவன் தான் இப்படி பார்க்கறானோ. கல்லை கண்டல் நாயை காணும், நாயை கண்டல் கல்லை காணும்னா என்னடான்னு கேட்டால் ரோட்டில் போச்சு பார்த்தா நாயை காணும் அப்படி அர்த்தம் இல்லை. கல்லா பார்த்தா நாய் தெரியல, நாயா பார்த்தா கல் தெரியலன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு சிற்பத்துல அட்ராக்ட் பண்றது நம்மள. நாய் நாயாவே தத்ரூபமா இருக்கேன்னு சொல்லிச்சு, அது கல்லால செய்யப்பட்டிருக்குன்றது அறிவு தோன்றது இல்லை, இல்ல வெறும் கல்லா பாக்குறவனுக்கு அது நாயின்னு தோன்றது இல்லைன்னு தாத்தையும். அது மாதிரி என் சாங்கேகி பிராபியத்தே ஸ்தானம், சாங்கியம்னா இந்த பாஷ்யக்கார இது பண்றா சாங்கேகின்னு சொல்லிச்சு. இப்பதான் சொன்னா சாங்கியம்னா ஆத்மான்னு சொன்னோம், ஞானம் சொன்னோம். இப்ப இந்த சாங்கேகின் என்ன அர்த்தம்னா ஞான யோகிகளால், ஞான யோகிகளால் பிராபியத்தே ஸ்தானம். ஸ்தானம் ஸ்தானம் அந்த நிலை, இடம் கிடையாது நிலை. அந்த நிலையை அது யோகைரபி கம்யதே, யோகிகளாலும் கர்மயோகிகளாலும் அது அடையப்படுகிறது. ஏகம் சாங்கியம் ச யோகம் ச, ரெண்டு ஒண்ணுதான். அப்படி நினைக்கிறவன் தான் யாரு, அவன் தான் பார்க்கறான், உள்ளதை உள்ளபடி பார்க்கறான் அர்த்தம். சாங்கியைகி ஞான நிஷ்டைகி எது ஆத்மாவலோகன ரூப பலம் பிராப்தியதே, தெரியல ஸ்தானம்னா பலம், என்ன பலம், ஆத்மாவலோகன ரூப பலம், ஆத்மாவை சாட்சாத்கரிக்கும்படியாக இருக்கக்கூடிய அந்த பலன் அதை அடையப்படுகிறது. ததேவ கர்மயோக நிஷ்டைகி அப்படி பிராப்தியதே, அதே தான் கர்மயோகம் பண்ணவராலும் அடையப்படுகிறது. ஏவம் ஏக பலத்தேன ஏகம் வைகல்பிகம் சாங்கியம், விகல்பம் சுவாமி சொல்லிச்சு, விகல்பம் சொல்றார் பக்தியோ அல்லது பக்தியோ எப்ப விகல்பம் சொல்ல முடியும் கேட்டா, ரெண்டுத்துக்கும் ஏதாவது ஸ்டேட்ல ஒரு சிமிலாரிட்டி இருக்கணும், ஒற்றுமையே இல்லாட்டி விகல்பம் சொல்லவே முடியாது. அப்ப பலத்தை முன்னிட்டு இவைகளுக்குள்ள ஏக பலத்தம் ரெண்டும் ஒன்னு சொன்ன என்ன ஒரே பலனை கொடுத்தாருன்னு தாத்பரியம். ஏ பஷ்யதி ச பஷ்யதி சயேவ பண்டிதா இத்யர்த்தா, அவன் தான் பண்டிதன் என்று அர்த்தமாகிறதுன்னு சொன்னார். இயான் விசேஷ இத்தியாக, இதுதான் வித்தியாசம். என்னது சந்யாசஸ்ய மகாபாஹோ துக்கம் ஆப்தும் அயோகதா யோகயுக்தோ முனிர் பிரம்ம நச்சிரேன அதிகச்சதி. சந்யாசம் இருக்கே சந்யாசஸ்து அப்படின்னு போட்டா சந்யாசமோ என்றால் அர்த்தம். அது கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்றது, சந்யாசம் இருக்கே மகாபாகோனா பெரிய தோள்களை உடையவனே, துக்கம் ஆப்தும் அயோகதா கர்மயோகம் பண்ணாதவனுக்கு, கர்மயோகம் பண்ணி ஸ்திரமா தன்னுடைய மனசையோ கட்டுப்படுத்தாதவனுக்கு ஞான யோகம் இருக்கே அது என்டர் ஆகிறது ரொம்ப கஷ்டம். என்டர் ஆகுதுன்னு சொன்னா வேஷத்தை போட்டும் கிளம்புறது இல்லை. சன்னியாசம் வாங்கிக்கிறது பெரிய கஷ்டம் இல்லாம இருக்கலாம், ரொம்ப வெறுப்பு வந்துருக்கு திடீர்னு ஒருத்தருக்கு, சரி போய் சன்னியாசம் வாங்கிட்டு அந்த கஷணத்துல வாங்கிடுறார் அப்படி யோசிச்சுட்டு அவரோட அவசரப்பட்டவன் தொடர்ந்து வச்சுங்க அந்த, அதுக்காக அது அர்த்தம் இல்லைங்க. அந்த அந்த நிலையில இருக்கிறது இருக்கணும், அதை சொல்ற பாவம் அது கஷ்டம். எதுக்கு துக்கம் ஆப்தும் அயோகதா, அயோகதனா யோக அயுக்தா அவனுக்கு கஷ்டமா இருக்கு. யோகயுக்தா முனிகி, அதே கர்மயோகத்துல இருக்கான ஒருத்தன், அவன் யாரு முனிகின்னு சொல்ற, அவனுக்கு முனிகினா மனநசீலகன்னு அர்த்தம். முனிகி மனநசீலக மெரிடேட் அதுலேயே இருக்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியத்தை உடையவன். பிரம்ம ந சிரேன அதிகச்சதி, சிரம் சிரம்னா லாங் அர்த்தம், சிரஞ்சீவி அப்படின்னு சொல்ற, சிரஞ்சீவினா ரொம்ப நாள் வாழணும்னு அர்த்தம். அப்ப ந சிரம்னா ரொம்ப நாள் ஆகாது, சீக்கிரம் அர்த்தம், சீக்கிரமாகவே பிரம்மத்தை அடைகிறான். இப்ப பிரம்மத்தை அடைகிறான்னு போட்டிருக்கு, இப்ப அந்த பிரம்மம்னா என்னன்னு சொல்லணும், அதுதான் அதுல பியூட்டி. சம்ஸ்கிருத லாங்குவேஜ் கீதையை கூட ஒரு இது தோன்றது, இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக எழுதிக்கலாம் போலன்னு தோன்றது. ஏன்னா எதுக்கு இப்படி போட்டு உள்ள பக்கம் நீங்கள் பிரம்ம அதிகச்சதையும் போட்டிருக்க, பிரம்மத்தை அடைவான்னு சொன்னால் இப்போ பரபிரம்மத்தை அடைவானுன்னு கேட்டால், பரபிரம்மத்தை அடையல தன்னுடைய ஆத்ம சாட்சாத்காரத்தை அடைவான். அப்போ பிரம்மன்ற பதத்துக்கு இண்டிவிஜுவல் ஆத்மாவையும் சொல்லலாம்னு தெரியுது. இது மட்டும் இல்லை, அடுத்து சொல்ல போகிறது இப்போ பிரகிருதியும் குறிக்கிறது, நம்ம மூல பிரகிருத்தியும் பிரம்மம் சொல்லலாம், பிரகிருத்தியும் பிரம்மம் சொல்லலாம்னு. அப்ப நம்ம கான்டெக்ட் பார்த்து நம்மளால கொண்டு புரிஞ்சுக்க முடியாது. பிரம்மத்தை அடையிறாமன்னா அப்ப அஞ்சாவது அதிகாரத்தை பிரம்மத்தை அடைஞ்சிட்டான்னா மிச்சம் 13 அதிகாரம் வேஸ்ட் இப்போ. ஆஹா அதான் இல்ல அவாவா அவாள் சரீரம் அப்படி போவே வேண்டாம், ஜீவாத்மாவே பிரம்மமா குறிக்க சொல்ல வர இருக்கும். பிரம்ம அதிகச்சதி ஆத்மானம் பிராப்தி போட்டார் எக்ஸ்பிளைன் பண்ணல, அது சொல்ல வர வைக்கும் எங்கன்னு கேட்டீங்கன்னா பிரம்மணி ஆதாய 10வது சொல்ல சொல்லப்படுறது. ஏன் பிரம்மத்தை வந்து பிரம்ம சப்தேன ஏ பிரகிருதி உச்சத்தின்னு சொல்லப்படுறது. பத்தாவது சொல் ஏன்னு சொல்லப்படுறது. இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கார், ஆனால் அதை திருப்பி ட்ரேஸ் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. ஆத்மாவையும் ஜீவாத்மாவையும் பிரம்மன்னு சொல்லலாம்னு. பத்தாவது ஸ்லோகத்துல பத்தி வச்சுக்கோ, பிரகிருத்தின்னு யாருமே சொல்லல. சங்கரன் வந்து பிரம்மத்திலேயே விட்டுட்டு கர்மாலாம் பிரம்மத்திலுமே வைக்க வேண்டாரு. அது சொல்ல மேல வைக்க முடியாது, தேசிய ஆர்கியமெண்ட் பிரம்மத்திலாம் கர்மாவாக்க முடியாது, பிரகிருதி தான் கர்மாவாக்கினால பிரகிருதி கிட்ட வரணும்னு. இப்ப இவளோட ஆர்கியமெண்ட் என்ன கேட்டா, ஏழு சொல்லணும் கேட்டேன்னா, பாட்சிகாரன் மதம் பிரகாரம் கர்மயோகம் பண்ணி, ஞானயோகம் பண்ணி, ஆத்ம சாட்சா பண்ணி, அப்புறம் பக்தி யோகம் பண்ணி, அப்புறம்தான் மோட்சம். இங்கேயே நீங்க பிரம்ம பிராப்தி சொல்லிட்டு வச்சிருந்தோம், பக்தி யோகம் போவானு அடைஞ்சிருக்கோம், ஞானயோகம் முடியலையே பிரம்மத்தை அடைஞ்சுடான்னு சொல்லிட்டா, அவ என்ன சொல்றா, சொல்றாளே ஒழிய. இப்ப இப்ப இப்ப கிருஷ்ணன் சொல்லிருக்காரு, இப்போ கண்மா விடவே கூடாதுன்னு சொல்றாரு, திருப்பிதான் சொல்ல போறாரு. அவ என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து லோ கேப்பபிள், லோ கெப்பாசிட்டி கேப்பபிள் சொல்லிடுவார். யார் முடிவு பண்றது இப்ப லோ கெப்பாசிட்டி ஹை கெப்பாசிட்டி சொல்லுங்க. இல்லை நிர்வாகம் தான், அதாவது ஒரு ஒரு அகாடமிக்கா இது ஆரஞ்சு பண்ணி பார்த்தா வச்சுக்கோங்க, சம்பிரதாயமா இல்லை இது, அகாடமிக் பெர்ஸ்பெக்டிவ். அந்தந்த ஆச்சாரியாளுக்கு ஒரு ஃபிக்ஸட் வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுட்டு தான் டெக்ஸ்ட் புக்கு அவன் வியாக்கியானம் பண்ணுவான். டெக்ஸ்ட் போற போக்குல வியாக்கியானம் பண்ணலன்னா நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவோட அது ரிகன்சல் ஆகாது. ஆனால் வேர்ட்ஸ்லாம் பாருங்க, அப்படி நிறைய மாறி மாறி இருக்கும். இது போற போக்குலயே பார்த்து வச்சுக்கோங்க, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் படிச்சா அப்படிதான் இருக்கும், என்ன சொல்ல வரானே கிடைக்கல புரியாது. கீதையே புரிஞ்சிடும், அவள் எழுதி டிரான்ஸ்லேஷன் புரியாது, ஏன்னா அவன் மாட்டுக்கு போற போக்குல கீதியில போயிட்டு இருப்பான். பட் கீதைக்குன்னு ஒரு பர்பட் இருக்கு. இப்ப ஞான யுகத்திலேயே ஒருத்த மோட்சத்தை அடைஞ்சிடானா, இப்ப பகவான சொல்ல அவசியம் இல்லை, பகவானே வந்து அப்புறம் என்ன சரணன் சொல்ல அவசியம் இல்லை, இவ்வளவு விஷயத்த இப்ப விட்டு போன விட்டு போயிடுமே. இப்போ ஞானம் மோட்சம்னு சொல்லிட்டா பகவத் அபேட்சை இல்லாமயே மோட்சத்தை அடையலாம் நடந்தது. இப்போ அப்ப இவர் எதுக்கு அதை சொல்லணும், கடுதல் எந்த சரணம் பண்ணு சொல்ல போறாது. இப்போ இப்ப இவ்வளவு விஷயங்கள்ல நம்பி நீங்க ரிகன்சல் பண்ண முடியும். அப்ப அதனால இவாளுடைய சம்பிரதாயத்தில் என்ன அர்த்தம்னு கேட்டா, பகவான் தான் மோட்சத்தை கொடுக்க போறான், பக்தி யோகம் தான் அதுக்கு உபாயம். அந்த பக்தி யோகம் போறதுக்கே கர்மயோகம் ஞான யோகம் பண்ணி தான் போகணும். அதனால முதல்ல கர்மயோகம் ஞான யோகத்தை சொல்லிட்டு அப்புறமா அதனால அடையக்கூடிய பலனான பக்தி யோகத்தை, பகவான பக்தி ஏற்படுறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு, பக்தி யோகம் சொல்லி அதனால மோட்சம்னு சொல்லி, அப்புறம் விட்டு போன விஷயங்களை சொல்ல வந்தா வந்து இந்த 13-18 விவாதம். நம்மளால எது செய்ய தப்பு சொல்ல முடியாது, ஆனா இதுதான் ரொம்ப லாஜிக்கல்னு தோன்றது. ஏன்னா இல்லாட்டி 18 அத்தியாயத்துக்கு நான் அர்த்தம் சொல்லணுமே, அஞ்சிலேயே முடிஞ்சு போய்டும், மூணுலயே அங்க என்ன முன்னாடி கூட இருக்கு பிரம்ம ஆபத்துன்னு சொன்னா அங்கேயே கூட முடிஞ்சு போயிடுறது, போறோம் அந்த மிஸ்ல படிக்கலாம் ஆயிடுறது. அதனால அப்படி கிடையாது, இதுல பிரம்மம்னா இண்டிவிஜுவல் ஆத்மாவை ரியலைஸ் பண்றாங்க. அதாவது இதுல ரொம்ப டெக்னிக்கல் தான், கைவல்யம் மோட்சம் ரெண்டு இருக்கு, ரெண்டும் வேற. சில சம்பிரதாயத்துல கைவல்யமும் மோட்சமும் ஒண்ணுன்னு சொல்றேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் கைவல்யம் வேற மோட்சம் வேற. கைவல்யம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜீவாத்மா பிரகிருத்தியை காட்டிலும் பிரிஞ்சு தனியா இருக்கிறது, பகவானே அடையாம இருக்கு. அதை கைவல்யாட்சி இருக்கான்னு சொல்றாரு, பகவானே ஒத்துக்கிறார். இப்போ அவன் இஷ்டப்படலை, அவனும் எதுவும் பண்ணியான், கர்மயோகம் ஞானம் அவனும் பண்ணியான், பண்ணி பிரகிருத்தியை விட்டு பிரிஞ்சு தனியாக இருக்கான். அதற்கு மேலே ஒருத்தன் பரபிரம்மம் ஒன்று இருக்கு, அதுக்கு நான் சேஷ போதுன்ற ஞானம் வந்து பக்தி யோகம் பண்ணானோ அவன் மோட்சத்துக்கு போகிறான். அப்போ டெக்னிக்கலி இட் இஸ் பாசிபிள், மூணு ஸ்டேஜ் பாசிபிள். ஒன்று இங்கேயே இருக்கிறது, அதான் சௌக்கியம் தோன்றது, இங்கே இருந்து தான் போல இருக்கு. இல்லைன்னா கர்மயோகம் ஞானயோகம்லாம் பண்ணி கைவல்யாட்டம் நிறையா போயிடுறது, அது கிடையாதுன்னு சொல்றா, அது பெரிய டிஸ்கஷன் அது. ஏன்னா அவன் எங்க இருப்பான், பிரகிருதி சம்பந்தம் இருப்பானா இல்லையா, வைகுண்டத்தில் ஒரு செடியில் இருப்பானா இல்லை வெளில இருப்பானா தெரியல. ஒருத்த நம்மனா பிசிக்கலா இருப்பான், கண்டிப்பா பிசிக்கலா கண்டிப்பா உண்டு. இந்த பிளேன்ல ஒரு சின்ன கதை படிச்ச கதை ஞாபகம் வருது, ஏர்போர்ட்லேருந்து பிளேன் கிளம்புறது, ரெண்டு பசங்க அப்போ அந்த பிளேனோட வீல்ல ஏறி மேலே உள்ள போய் அந்த அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தோம். பிளேன் பறந்து மேலே ஆகாயத்துக்கு போயிடுறது, இப்போ பூமியிலேருந்தும் மேலே போயாச்சு, பிளேனுக்குள்ளேயும் போல. அந்த வீலோட எங்கேயோ வந்து பிடிச்சிட்டே அந்த பசங்க முழுக்க டிராவல் பண்ணுறதுக்கும். அப்போ இது மாதிரி கைவல்யாச்சு மாதிரி எங்கேயோ ஒருத்தர் ஓட்டின்னு இருக்க வேண்டியதான், பிளேனுக்குள்ளேயும் போக முடியாது, பூமிக்கும் போல. அது மாதிரி ஒரு ஹைப்போதெட்டிக்கல் தான், எங்க இருப்பான்னு நம்ம சொல்ல முடியாது. பிளேனுக்குள்ள போவானா மாட்டானா யாருக்கு சொல்ல மாதிரி. பட் இட் இஸ் பாசிபிள் டெக்னிக்கலி. யாரால முடியும்னா, இந்த ஞான யோகத்தை பண்ணி ஆத்ம சாட்சாத்காரம் பண்ற வரணும். பண்ணிட்டு இதுவே ஜம்முன் இருக்கேன், ட்ரெயின்ல போயிட்டு இருக்கா, ட்ரெயின் பாயிண்ட் நிக்கோன்ற இடத்துல ஒரு ஸ்டேஷன்ல இறங்கி பார்த்தா ரொம்ப தூரத்தா இருந்த இடமே. சரி, அன்னைக்கு வேடிக்கை பார்க்கலாம்னு போறான், ட்ரெயினே மறந்தாச்சு, எல்லாத்தையும் மறந்து அங்கேயே இருக்கான், சொக்கமா இருக்கேன்னு. அது மாதிரி அந்த இடத்துல இருந்துடுறான். ஆனா அந்த இடத்துல இருக்கிறதுக்காக இவங்களை பண்ணல, இன்னும் மேல போகணும் அப்படின்னா நிர்வாகம் பண்ற. அப்படி அவனுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆகி ஆத்மாவலோகனத்திலே இருந்துருக்கான். இந்த மாதிரி நம்ம அக்செப்ட் பண்ணதுன்னு கேட்டா, யோகம் பண்றவா, அத்வைதிகள் இவாளாம் கூட இதுல வந்துருவா, எல்லாம் கைவல்லி இருந்து உட்காந்து பார்த்தனியா. பட் அவளுக்கு அப்புறம் பெருமாள் மோஷம் கொடுப்பானா மாட்டானா, அது தனி விசாரம். பெருமாள் பரம காரணிகனாச்சே, இவாளையும் சேர்த்துக்க மாட்டானா கேட்டா, எது அவளோட சௌரியம் எதுவும் சேர்த்துக்கிறான், நம்பாதுக்காக மண்டே உடஞ்சிக்குவானா. நம்ம போய் இப்ப தெரிஞ்சுக்க முடியாது, இருக்காலும் எங்க இருக்காலும் தெரியல. ஆக மொத்தம் என்ன தாந்திரம் கேட்டா, ஞான யோகம் பண்ணா அந்த கேவல ஆத்ம சாட்சாத்காரம் பண்றான், அதான் அந்த கைவல்லி அர்த்தங்க, கேவல ஆத்ம சாட்சாத்காரம் பண்றான். பட் சம்பிரதாயம் பிரகாரம் இந்த பிரம்ம அதிகச்சதுன்னு சொன்னா, அந்த ஆத்மானுபவத்தை அவன் விரைவிலேயே அடைகிறான். அவன் தாத்பரியம் சந்நியாச ஞான யோக தூ அயோகத, அயோகத்தான்னு சொன்னா கர்மயோகாத்திருத்தே பிராப்தும் அசக்கியா. கர்மயோகத்தை விட்டுட்டு வேட்டை ஞான யோகம் போய் பண்றேன்னு சொன்னா அது கஷ்டம். யோக யுக்தகான என்னது, கர்மயோக யுக்தா ஸ்வயமேவ முனிகி. அவனை எப்படி இருக்கான், ஆத்ம மரணசீலா. மரணசீலகன்னு சொன்னா மெடிடேட் பண்றதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஆள். சுக்கேன கர்மயோகம் சாதயிப்பா, ஈஸியா கர்மயோகத்தை சாதிச்சுட்டு, ந சிரேன ஏவ அல்ப காலேன ஏவ பிரம்ம அதிகச்சதி ஆத்மானம் பிராப்னத்தின். அப்ப பிரம்மனதுல ஆத்மானம் அதிகச்சதுல பிராப்னோதி, ஆத்மாவை சாட்சாத்கரிக்கிறான். ஞான யோக யுக்தா தூ மகதா துக்கேன ஞான யோகம் சாதயதி. மகதா துக்கேன ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் ஞான யோகத்தை சாதிக்கிறான். துக்க சாத்தியத்வாது துக்க பிராப்தியத்வாது ஆத்மானம் சிரேன பிராப்னோதி இத்தியர்த்தக. கஷ்டப்பட்டு பண்றதுனால ரொம்ப நாள் கழிச்சுதான் ஆத்ம சாட்சாத்காரத்தை அடைகிறான். இதே டிஃபரன்ஸ் தான் பக்தி பதிவு சொல்லலாம். நம்ம பக்தி யோகம் பண்றவனுக்கு அவனும் கண்டிப்பா மோட்சத்தை அடையிறான், ரொம்ப லேட்டா இருக்கும். பிரபத்தி பண்றவனுக்கு என்ன நம்ம பிலீஃப் கேட்டா, அந்த ஜென்மத்திலேயே அவனுக்கு பிரபத்தி பண்ணா மோட்சமாக சித்திக்கிறது. தேகாவசானே இன்னும் இந்த பத்தி கூட இருக்கு, ஆர்த்த பிரபத்தினா இருக்கு. போனா அவளுக்கு இந்த கனவே மோட்சம் வேணும்னா அப்படின்னு பிரபத்தி பண்ணலான்லாம் இருக்கு. கேட்ட சமயத்தில் கொடுப்பான் தான், அது டீஃபால்ட்டா தேகாவசானம் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கு. யோகயுக்தோ விசுத்தாத்மா விசிதாத்மா ஜிதேந்திரியா சர்வபூதாத்ம பூதாத்மா குருவன்னபி நலிக்கதே. யோகயுக்தா கர்மயோகத்தில் இருக்கானே விசுத்தாத்மா, அவன் அதை ஒழுங்காக பண்ண பண்ண இந்த இடத்துல ஆத்மசப்தத்துக்கு மைண்டுன்னு அர்த்தம், மனசு சுத்தமான மனசை அடைந்து விஜித ஆத்மானா இந்த இடத்துல தன்னைத்தானே கட்டுப்படுத்தவன் அர்த்தம். ஆத்மானா இப்போ ஆத்மான ஆன்மா ஆத்மான்னு சொல்லும், எல்லாருமே அதே அர்த்தத்தை வச்சுக்க முடியாது. இப்போ விசுத்தாத்மா விஜிதாத்மா அப்படிலாம் இருக்கு, அதில் மனசு தன்னைத்தானே ஜெயித்தவன்னா அதோட சுபாவங்களை ஜெயித்தவன் அர்த்தம். ஜிதே இந்திரியா இந்திரியங்கள்லாம் ஜெயித்தவன். சர்வபூதாத்த பூதாத்மா அப்படின்னு இருக்கு, சர்வபூத ஆத்ம பூதாத்மா கஷ்டமான பதங்கள் அதுதான். சர்வபூத ஆத்ம பூத ஆத்மா குருபன் அப்படி நலிப்பியதே, பண்ணினாலும் அவனுக்கு எதுவும் ஒட்டாது அப்படிங்கிற கீத ஸ்லோகம். தேசிகன் இதெல்லாம் நிறைய ஆர்கியூ பண்றாரு, குருபன் அப்படி நலிப்பியதேன்னு சொன்னா எதை பண்ணாலும் ஒட்டாதுன்னு சொன்னா அப்ப அவன் துஷ்கர்மா கூட பண்ணிட்டு எனக்கு எதுவும் ஒட்டாதுப்பான்னு சொல்லி அப்ப பாபத்தை பண்ணலாமே கேட்டா அப்படி அர்த்தம் கிடையாது. கர்மயோகத்தை என்ன தாத்திரம் கேட்டா, கர்மயோகம் பண்ணிட்டு அதனால வரக்கூடிய எந்த விதமான மறுபடியும் பிறப்புக்கு தேவையான விஷயங்கள் அவன் வந்து சேராதுன்னு தாத்பரியம். கர்மயோக யுக்தகாத்து சாஸ்திரியே பரம புருஷ ஆராதன ரூபே விசுத்தே கர்மணி வர்த்தமானா. என்ன அர்த்தம், சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட பரம புருஷ ஆராதன ரூபமான சுத்தமான கர்மாவை செய்பவன் தேன விசுத்த மனாக விஜித், அதனால சுத்தமான மனதை அடைந்தவன் விஜித ஆத்மா ஸ்வாபியஸ்தே கர்மணி வியாப்த மனஸ்தேன சுகேன விஜித மனாக. ஸ்வாபியஸ்தே கர்மணி அபியாசன பிராக்டிஸ், அதையே திருப்பி திருப்பி திருப்பி பண்றதுனால வியாப்த மனசு என ஈடுபட்ட மனசுனால சுகேன சுகத்தினால் சுகமாக விஜித மனாகா மனசு ஜெயிச்சவனா இருக்கா ததையேவ ஜிதேந்திரியா அதனால இந்திரியங்களும் ஜெயிச்சவனா இருக்கா இந்திரியங்களையும் ஜெயிக்கணும் மனசையும் ஜெயிக்கணும் அதனால ரெண்டுத்தையும் போட்டிருக்க கர்த்துகு ஆத்மனஹ யாத்தாத்மிய அனுசந்தான நிஷ்டையா சர்வ பூதாத்ம பூதாத்மா கர்த்துகு பண்றவனுடைய ஆத்மனஹ யாத்தாத்மிய அனுசந்தான நிஷ்டதையா யாத்தாத்மன்னா உள்ளதை உள்ளபடி பார்க்கறது தன்னுடைய ஆத்மாவை உள்ளபடி பார்க்கறதுனால அவன் சர்வ பூதாத்ம பூதாத்மான்னு சொன்னார் ரொம்ப ஒரு டெக்னிக்கல் டேர்ம் அண்ட் கஷ்டமான பதம் அதுக்கு அர்த்தம் போட்டிருக்க சர்வேஷாம் தேவாதி பூதானாம் ஆத்ம பூதா இப்போ வெளியில தான் வேறுபாடுகள்லாம் இருக்கு தேவாதி போட்டிருந்தார் தேவ மனுஷிய திரியக்கு ஜந்துகள் எவ்வளவோ இருக்கு இப்படிப்பட்ட பூதானாம் இப்படிப்பட்ட ஜீவராசிகளுக்குள் ஆத்ம பூதக ஆத்மா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா இருக்கே ஒண்ணு எஸ்ய அசௌ சர்வ பூதாத்ம பூதாத்மானா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஆத்மா தான் எனக்குள்ளேயும் இருக்கு இதுதான் ப்ராப்ளம் அதிகம் அது எது இது அத்வைதமா அத்வைதமா இருக்கும் எல்லா ஜீவராசிக்குள்ளும் இருக்கக்கூடிய ஆத்மா தான் எங்கிட்டையும் நானும் அதுதான் அப்படின்னு சொல்லச்சு இப்போ ஜீவாத்மா பரமாத்மாக்குள்ள ஐக்கியமா வேதமா அபேதமானு கேட்டா அது சொல்ற ஆத்ம யாத்தாத்மியம் அனுசந்தானி தேவாதீனம் சசிச்ச ஏகாக்கார ஆத்மா ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய ஆத்மா அர்த்தமே தவிர ஒரே ஆத்மா அர்த்தம் இல்லை எல்லாம் ஒரே ஆத்மா தான் வேதம் எங்க தெரியுது தேகத்தில் தான் ஆத்மால வேதமே கிடையாது அதுக்கு சுவாமி எக்ஸாம்பிள் சொல்ற ஒரு ஆம்பளை ஒருத்தன் சொல்றான் நெல் இருக்கு நெல் குட்டிச்சிருக்க இந்த நெல் தான் அவாத்திலையும் பார்த்தேன் அப்படிங்கிறேன் இப்ப இந்த நெல் தான் அவாத்திலையும் பார்த்தேன்னு சொன்னா என்ன அர்த்தம் இப்ப இதே நெல்லையே அங்க பார்த்தானா இல்ல இது மாதிரி இருக்க நெல் டிஃபரன்ஸே இல்லாத நெல் அங்க பார்த்தானா இப்ப விவகாரம் பண்றோம் இதே தான் அவாத்திலையும் பார்த்தேன்னு சொன்னா இதே மாதிரி அத்தியந்தமா சிமிலரா இருக்கக்கூடிய விஷயத்த அங்க பார்த்தேன் அது மாதிரிதான் இங்கே தவிர என்னையே உன்னில் பார்த்தேன்னு சொன்னா ரெண்டு பேருக்கு அந்த வித்தியாசம் இல்லை எப்பன்னு கேட்டா சரீரத்துல கிடையாது சரீரம் விட்டதுக்கு அப்புறம் அப்படிப்பட்ட ஆத்மாவை பார்க்கணும்னா அவன் தான் ஆத்மா காரத்து அசம்பாவம் சாரி தேவாதி பேதானாம் பிரகிருதி பரிணாம விசேஷ ரூபத்தையா ஆத்மா காரத்து அசம்பவாது இதே பிரகிருத்தியோட சேர்த்து பார்த்தா அது வராது ஏன்னா டிஃபரன்ஸ் இருக்கு தேவ மனுஷ ஸ்ரீ புமான் குழந்தை டிஃபரன்ஸ் இருக்கு கண்டிப்பா அந்த பிரகிருத்தியை விட்டுட்டு பார்த்தா இருக்கக்கூடிய ஆத்மாவானது எல்லாருக்கும் ஒரே ஆத்மாதான் சொன்ன என்ன அர்த்தம்னா ஒரே மாதிரியான ஆத்மா அதை அறிந்தவன் அப்ப அதை அறிகிறான் இப்படி அறிந்ததுனாலதான் அடுத்த பேர் சொல்ல பாருன்னா பேசினு அவன் தான் நேசிக்காம இருப்பான் அப்படி சரியா தெரிஞ்சுக்காதவன் நான் ஒசனமா இருக்கேன் நான் சிகப்பா இருக்கேன் நான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கேன் நிச்சயம் தான் வச்சுக்கோ அப்ப கண்டிப்பா இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கான பார்த்து அந்த துவேஷம் வரும் அந்த பாவம் போய் எப்படி இருந்தாலும் எனக்குள்ள அதாவது நான் என்னுடைய ஆத்மாவும் அவனும் எதிர இருக்கிறாரோ ஆத்மாவும் சேம் சொல்றது அப்போ அவனுக்கு துவேஷமான ராகமும் இருக்காது துவேஷமும் இருக்காது இப்ப டிஃபரன்ஸ் தெரியுதுனால அடையணும்னு தோன்றது டிஃபரன்ஸே இல்லை எல்லாம் ஒண்ணு தெரியும் அடையறதுக்கும் அந்த பிரசக்தியும் இருக்காது அதனால அப்படிப்பட்ட கர்மா போயிட்டு இருக்கோம் அந்த கர்மா எதுக்கு பண்றோம்னா திருப்பி இது எஸ்டாப்ளிஷா இருக்கிறதுக்காக தேகம் இருக்கு இந்த கர்மா பண்ணிட்டே இருக்கோம் இந்த தாட் இருந்துட்டே இருக்கும் இந்த தாட் எப்பயுமே இருக்காது இது போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்ப இது ஃப்ரீஸா இருக்கிறதோ அந்த கர்மா பண்ணிட்டே இருக்கும் இன்னொரு இடத்துக்கு போச்சுன்னு சொன்னீங்கன்னா இல்ல நீங்க சொல்லுங்க கர்மா இன்னொரு இடத்துக்கு போச்சு கண்டிப்பா ஆகும் இது என்னன்னு அதெல்லாம் விளக்கிட்டு பார்க்கக்கூடிய நிலைமை அதாவது பேர் ஆத்மா மட்டும் பார்க்கற மட்டும் பேரா ஆத்மா மட்டும் பார்த்துட்டு அந்த ஆத்மா சேம் அக்ராஸ் ஆல் பீயிங்ஸ் தான் எங்க தாத்பரியம் பட் கர்மத்துல இருக்கிற வரைக்கும் பாண்டேஜ்ல இருக்க வரைக்கும் கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கு அவா பாண்டேஜ் போச்சு அப்ப உடலை விட்டு எங்க போறான்னு பாக்கணும் சார். உடலை விட்டு போச்சு மறுதிறப்புக்காக போறாங்கன்னா தெளிவா கர்மா இருக்கு, ஆனா மோட்சத்துக்காக போறா கர்மா இருக்காங்க. இப்ப அந்த மாதிரி பாடம் சொல்லுங்க, உடலை விடுறதுன்னா என்ன கேட்டேன்னா, நமக்கு தெரிஞ்ச ஸ்தூல சரீரத்தை விடுறான், சூக்ம சரீரம் இருந்துகிட்டே இருக்கும், அதுல தான் அந்த ஃபேக்டர் கர்மா கர்மம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஒரு சரீரத்தை விட்டான்னு சொன்னா பத்தகான்னு சொல்றது வந்து இந்த சரீரத்தினால மட்டும் இல்ல, அந்த இந்திரியங்கள்லாம் கூடவே இருந்துட்டே இருக்கு. இப்ப விட்டு போறானுன்னு அர்த்தம்னா எங்க போறான் அடுத்து பாக்கணும், திருப்பி இன்னொரு பிறவிக்காக தான் போயிட்டு இருக்கான்னு சொன்னா அப்ப கண்டிப்பா அவனுக்கு உண்டான அப்பெண்டேஜ் இருந்துட்டே தான் இருக்கு. பட் மோட்சத்துக்கு போறோம்னு சொன்னானா அந்த நிறுத்துவதை எல்லாம் போயிடுறது. இப்போ இப்ப டிஸ்கஷன் என்ன கேட்டா எங்க போறோம் டிஸ்கஷன்ல, இப்போ அந்த சரீரம் சரீரம் அதற்கு உண்டான கர்மா, அந்த பந்தத்துக்குண்டான காரணம் அதெல்லாம் விட்டு விலக்கி பார்க்கச்சு இருக்கக்கூடியது ஆத்மா தான். இன் எசன்ஸ் எல்லாரும் ஆத்மாவும் ஒண்ணுதான். பட் கூட இந்த பேதம் தெரியுதுனாலும் கேட்டா சரீரத்தினால, சரீரம் எதனால வந்ததுன்னு கேட்டா கர்மானால, அதெல்லாம் ஒத்துக்கணும் இல்லைன்னு சொல்லல. ஆனா இங்க என்ன சொல்ல வராதுன்னு கேட்டீங்கன்னா, கர்மயோகத்துல இருக்கிறவன் இது நார்மல், இது கர்மயோகத்தை ஒருத்தன் பிராக்டிஸ் பண்ணச்சு. இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஞானம் நிலைச்சி இருக்காது, அதான் முதல்ல ஆரம்பிக்கிறான். நான் இப்போ மெடிடேஷன் இப்போ சிம்பிளாக எடுத்துப்போம், நான் இப்போ மெடிடேஷன் பண்ண உட்காந்துருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் உட்காராரு. அப்போ முதல்ல உட்காரச்சு அந்த எண்ணம் இருக்கு, நான் அதை தியானம் பண்ண போகிறேன்னு ஞானம் இருக்கா, உட்கார்ந்துட்டே இருக்காரு, திருப்பி எங்கேயோ புத்தி போடுது, மனசு எங்கேயோ போடுது. அப்போ டிஸ்ட்ராக்ஷன் இல்லை, திருப்பி ரியலைசேஷன், திருப்பி கொண்டு வருது, திருப்பி டிஸ்ட்ராக்ஷன், திருப்பி கொண்டு வருது. இந்த அத்தியாசம் பண்ணி கடைசியில் மெடிடேஷன் கிடைச்சிருக்காரு இல்லையா, அப்போ இந்த ஞானம் மனது இருக்கும். முதல்ல எல்லாருக்கும் பேசிக்காக ஞானம் இருக்கும், ஒத்துப்பா எல்லாரும் இந்த கர்மா எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா ஆத்ம சாட்சாத்காரம் பண்ணுறதுக்காக, ஆத்மா வேறு சரீரம் வேறு, இது ரொம்ப லோ லெவல் ஆஃப் நாலேஜ், ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸே பண்ணல, சொன்னதை வச்சு நம்ம நம்பிட்டு இருக்கோம். பட் இந்த ஞானத்தோடையே இந்த கர்மாவை பண்ண என்ன கேட்டதுன்னா இந்த ஞானம் என்ன ஃபர்மாக ஃபூட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ஆரம்பித்த உடனேவே என்ன தெரிய ஆரம்பிக்கன்னு சொன்னேன்னா, ஓ எல்லா ஆத்மாவும் வந்து எல்லா ஆத்மாவும் சேம் நேச்சர் தெரிஞ்ச உடனே துவேஷாதிகள்லாம் வராதுன்னு தாத்பரியம். இதுதான் வந்து கர்மயோக ஞானயோகத்தோட ரிசல்ட், இதுதான் அந்த ஞானத்திலேயே எஸ்டாப்ளிஷ்டா இருக்கிறதுன்னு சொன்னா. இப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஞானம் என்னது, சரீரம் தான் ஆத்மா, அது நம்ம ஒத்துண்டுதான் ஆகணும். எத்தனை வாட்டி நம்ம கேட்டாலும் இப்ப நமக்கு என்ன இருக்கு, சரீரம் தான் ஆத்மா நினைச்சிட்டு இருக்கோம், ஸ்டார்டிங் பண்ணி சரீரம் தான். ஏன்னா நம்மளால என்ன ஞானத்துல ஃபர்மா எஸ்டாப்ளிஷ் ஆக முடியல. பட் இந்த இப்போ நான் சரீரம் இல்லை அப்படின்னு நினைச்சுட்டே ஒரு கருத்தை பண்ண ஆரம்பிக்கணும் வச்சுருக்கோம், அதோட எந்த சொல் எப்படி கேட்டால் நான் ஆத்மா அங்கே போய் நிற்கும். அப்போ திருப்பி நான் சரீரம்ன்ற எண்ணமே வராதப்போ. அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம இருந்து பார்த்துச்சு எல்லாமே ஆத்மா தான், கருதியில் சரீரம் மாட்ட இருக்கிறது பிரகிருதி அப்படின்ற எண்ணம் போய் அப்போ எல்லா ஆத்மாவும் ஒன்று தான் சொன்னார். இப்போ கன்ஃபியூஷன் என்ன ஆகுதுன்னு கேட்டால் எல்லாம் ஒன்று தான் சொன்னால் இப்போது ஒரே ஆத்மாவா வேறு வேறு ஆத்மாவான்னு கேட்டால், அதுதான் எக்ஸாம்பிள் சார் ரீகி. இந்த நெல் தான் அங்கேயும் பார்த்தேன்னு சொன்னால் இந்த நெல்லும் அந்த நெல்லும் வேறு வேறு தான் இருந்தாலும் இதே தான் அதுன்னு சொல்கிறதுக்கு எதனா என்ன காரணம் கேட்டால் ஒரே மாதிரி இருக்கு. அதனால் எல்லா ஆத்மா வேறு வேறையாக இருந்தால் கூட எல்லாம் சேம் டைம் அப்படின்ற எண்ணம் வந்து வருது. இப்போ ஆட்டம் தான் சொல்லலாம் பாருங்க, சயின்ஸில் கூட ஆட்டம் எல்லாம் எல்லாம் ஒரே மாதிரி ஆட்டம் தானே, ஒரு எலிமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஆட்டம்லாம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதே நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் அதே மாதிரி எலக்ட்ரான்லாம் எல்லாம் அதே தான் இருக்கும். அது மாதிரி கருத்தில் பார்த்து எல்லாம் ஆட்டம் தானே அப்படின்னு சொல்கிறது இல்லையா, அந்த ஞானம் தான் இது சொல்லாத இருக்கும். சரியா, உங்களுக்கு கேள்வி பதில் தான் தெரியல. சரி, ஆக மொத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பந்தத்தில் இருக்கிறது கண்டிப்பாக டிஃபரன்ஸ் இருக்குது, பிரகிருத்தியோடு சேர்ந்து பார்க்கறதே கண்டிப்பாக டிஃபரன்ஸ் இருக்குது. பிரகிருத்தியை விட்டுட்டு ஆத்மஸ்வரூபத்தை பார்த்தோம்னா சாஸ்திரம் சொல்றது ஜீவாத்ம சொரூபம் எல்லாம் ஒரே மாதிரி சொரூபம் தான், அதுதான் மீன் பண்றது. அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு இந்த கர்மயோகம் பண்ணி ஒருத்தர் ஃபர்மா எஸ்டாப்ளிஷ் ஆனா அவனுக்கு அந்த ஞானமானது புரிக்கும். அந்த ஞானமானது புரிக்கச்சு அவன் யாரை பார்த்தாலும் அவனுக்கு அது இருக்கக்கூடிய ஆத்மா தான் பாசிக்கும். யானையை பார்த்தவனே இது யானை பெருசா இருக்கு இது கரப்பா இருக்குன்னு என்ன வராது, இல்லை ஒரு பூனையை பார்க்கலாம் வச்சுருந்தோம் இது வெளுப்பா இருக்கு குட்டியா இருக்கேன்ற என்ன வராது, ரெண்டுமே அவன் கஷ்டத்துல இல்லை இப்படி நினைச்சுக்கலாம், எல்லாம் பந்தத்தில் இருக்கிறதுனே அப்படின்னு நினைச்சிக்கலாம். ஸோ அவனுக்கு என்ன தோணுன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே ஆத்மாவே பாசிக்கலாம். அப்படியே நிலைமை ஏற்பட்டதுன்னா அவனுக்கு துவேஷமோ ராகமோ இருக்காதுன்னு தாத்பரியமா இருக்கு. பிரகிருதி வியுக்தா சர்வத்த தேவாதி தேகேஷு அர்த்தம். பிரகிருதி வியுக்தகனா பிரகிருதியை காட்டில் வேறாதி பிரிஞ்சு இருக்கக்கூடிய சர்வத்திர தேவாதி தேகேஷு எல்லா இடங்களிலும் தேவ ஆதி போடுறதுனால தேவ மனுஷிய திரியக்கு ஞானே காக்கார செய்யா சமானாக்கார இது ஆத்மானா என்னன்னு கேட்ட ஞானம் அவ்வளவுதான். ஆத்மானா என்னன்னு ஞானம், ஞான திருப்பம் தான் ஆத்மா. அப்படி அந்த ஞான திருப்பமானது எல்லாருக்கிட்டையும் ஞான திருப்பமாகவே தான் இருக்கு. அப்ப அதாவது அதுக்கு ஏக ஆகாரத்தான் ஒரே ஃபார்ம் நட்டம் நிர்தோஷம் ஹி சமம் பிரம்மன் சொல்லப்படுறது இது அனந்தரமே வச்சுட்டு சொல்லப்படுறது. ச ஏவம் பூதா கர்ம குருவன் நபி இப்படிப்பட்டவன் இப்ப கர்மா பண்ணிட்டு இருக்கானே அப்ப அவனுக்கு அந்த கர்மா பண்றதுனால வரக்கூடிய பலன்கள்லாம் ஒட்டுமான்னு கேட்டா அனாத்மனி ஆத்மா அபிமானேன ந லிப்பதே ந சம்பந்ததே. அதனால அவனுக்கு அந்த தோஷங்கள் வந்து அவன் ஒட்டாது. ஏன்னா அவனுக்கு ஆத்ம அபிமானம் கிடையாது, தேகம் வேற நான் வேற தெரிஞ்சதுனால இந்த கர்மா பண்றதுனால வரக்கூடிய பலன்கள்லாம் எனக்கு இல்லை என்னுடைய திருப்திக்காக பண்றன்ற எண்ணம்லாம் இல்லாததுனால அவனுக்கு அந்த எந்த தோஷமானும் அவனை ஒட்டாதுன்னு சொல்லிட்டு ந சம்பந்ததே அத்த அச்சிரேன ஆத்மானம் ஆப்னோத்தி இத்தியர்த்தா. அதனால விரைவிலேயே அவன் தன்னை அடைவான், தன்னுடைய ஒரிஜினல் ஃபார்மை ரிலேஸ் பண்ணணும். அதாவது இப்படி இப்படி புரிஞ்சுக்கணும், ஒரு விளக்கத்தை வச்சுருந்தோம், அந்த விளக்கை சுற்றி ஒரு கிளாஸ் டூம் போட்டு வச்சிருக்கா, அந்த கிளாஸ் டூம் முழுக்க இது படிஞ்சிருக்கு, கறி படிஞ்சிருக்கு. விளக்கு எந்த கர்மாவும் பண்ணாது, ஆனால் அசியூம் பண்ணிட்டோம்னா அந்த விளக்கு ஏதோ பிரயத்தனப்படுறது, பிரயத்தனப்பட்டு பட்டு பட்டு என்ன பண்ணுறதுன்னா அந்த கிளாஸ் டூம் இருக்கக்கூடிய இதெல்லாம் எடுத்துட்டோம் வச்சுருந்தோம். அப்போ பிரகாசமாக இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இட் செல்ஃப். இல்லை விளக்கு இருக்கு, விளக்கில் பிரிவு போட்டிருக்கோம், நிறைய கசகு சேர்ந்து போச்சு, கசகு சேர்ந்து போனதுனால என்ன ஆகுது இப்போ சரியா எரியல. அப்போ யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுறா, வந்து ஒரு குச்சியை வச்சுட்டு எல்லாத்தையும் நீக்கி விட்டு அதை நல்லா எடுத்து விளைச்சு நல்லா பிரகாசம் எரியுது. அந்த நிலைமை தான் நிலைமை. அப்போ எல்லாமே ஜோதி தான், பட் இருந்தாலும் சில இதெல்லாம் டிம்மாக எரிஞ்சுட்டு இருக்கு, ஏன்னா அதோட கர்மானால சில இது பிரகாசம் எரிஞ்சுட்டு இருக்குங்க. ஆக மொத்தம் எல்லாமே கேப்பபிள் ஆஃப் க்ளோயிங் ரியல் சென்ஸ். அப்படிப்பட்ட தன்னுடைய இதே எல்லாத்தையும் பார்க்குறான், எல்லாத்தையும் தன் இது இதில் போன அத்தியாயத்திலையும் பார்த்தோம், ஆத்மனையும் சர்வ பசித்தின்னு சொன்னார். இந்த சொன்ன தன்னுள்ள எல்லாத்தையும் பார்க்கலான்னு சொன்னாராங்க. ஆத்மனே சர்வம் பசித்துன்னு சொன்னதே, அப்போ கர்மனி அகர்மணி இருந்தது இல்லையா, அங்க வரைக்கும் சொன்னார் நினைக்கிறேன். கர்மத்து எஸ் எஸ் ஆரம்பாக கிச்சித்தரத்து சக பிச்சாரத்து ஜக்ஷசி ஆத்மனி இல்லையா, ஜக்ஷசி ஆத்மனி அத்தோ மயி 35வது ஸ்லோகம் சொன்னார். 4வது அத்தியாயத்தில் 35வது ஸ்லோகம் சொன்னார், ஏன பூதானி அசேஷேன ஜக்ஷசி ஆத்மனி அத்தோ மயின்னு சொன்னார். அப்போ அங்கே என்னாச்சு, ஆத்மனி எல்லாத்தையும் உனக்குள்ளேயே பார்ப்பா, என்ன அர்த்தம்னா எல்லாம் உன்ன மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுப்பேன்னு அர்த்தம். அதாங்க வியாக்கியானம். இப்போ என்ன சொன்னார், அத்த கடைசியில் என் பாருங்கோ, அத்த பிரகிருதி வேண்முக்தம் சர்வம் ஆத்மவஸ்து பரஸ்பரம் சமம். இந்த பிரகிருத்தியை காட்டிலும் பிரிஞ்சிருக்குனா எல்லா ஆத்மாவும் சமம்னா சேம் இல்லை, சிமிலர்னு அர்த்தம், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. பிளஸ் சர்வேஸ்வரனுக்கு சமம் சொல்லிட்டாரு, எம்பெருமானோட சாமியம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஜீவாத்மாக்கள்லாம் ஒன்றுத்துக்கு ஒன்று சாமியத்தை உடையது, பரமாத்மாவோட சாமியத்தை உடையது, சேம் மெட்டீரியல் தான். ஏன்னா அவன ஞானம் என்ன ஞானம் தான், இப்போ புடவை பிளவுஸ் பிட்டோட வர மாதிரி, இவன் பிளவுஸ் பிட்டு அவன் புடவை வச்சுக்கலாம், இவன் கொஞ்சம் உண்டுதான் கண்டிப்பாக இவன் புடவை ஆக முடியாது. ஆனால் புடவையும் பிளவுஸ் பிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மெட்டீரியல் தானே, ரெண்டு ஆஃப் சேம் ஃபார்ம் தானே, ஆக மொத்தம் ரெண்டும் ஒன்று தான் சொன்னாங்க. நான் காத்துறீங்கிறேன்னா ரெண்டும் ஒரே இதுதான், கண்டிப்பாக புடவை வந்து பிளவுஸ் பிட் ஆகாது கண்டிப்பாக. ஆனால் ரெண்டும் ஒன்று தான் சொல்ல தாத்திரம் கிடையாதுன்னா ரெண்டும் ஒரே மெட்டீரியல் தான். அது மாதிரி அதுக்கு என்ன தன்மைகள் உண்டோ எல்லா தன்மையும் கண்டிப்பாக பிளவுஸ் பிட்டுக்கும் உண்டு. ஏன்னா அதே சேம் காட்டன்னா காட்டன் தானே, அது மாதிரி பிரம்மத்துக்கும் ஜீவாத்மாக்கும் சாமியம் உண்டு அப்படின்னு சொன்னார். ஜீவாத்மாக்கும் ஜீவாத்மாக்கும் சாமியம் கண்டிப்பாக உண்டு, ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்படி தான் இவருடைய நிர்வாகம் பண்ணணும், இது பண்ணால் தான் இட் மேக்ஸ் மோர் சென்ஸ்னு தோன்றும். இல்லாட்டி எல்லாம் ஒரே ஆத்மா ஒரே ஆத்மான்னு சொன்னால் வச்சுக்கோங்க, அவள் பெருமாள் நான் வேறேன்னு உபதேசம் பண்ணவே முடியாது, நான் நீ ஒன்று தான் முதல்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லல. அதனால் இந்த மாதிரி அர்த்தமாக இருக்கும். எதா சௌகரியாத்து சைக்கிரியாச்சு கர்மயோக ஸ்ரேயான் அதக ததபேட்சிதம் சொல்லும். அதனால் சீக்கிரமாக பண்ணுறதுனாலையும் சுலபமாக பண்ணுறதுனாலையும் கர்மயோகமே சிறந்தது. அதை கேளுங்கள், நெய்வ கிஞ்சித் கரோமீதி யுத்தோ மன்னியத தத்தவித்து பஷ்யன்னு சுண்பன்னு ஸ்பிருஷன்னு ஜிக்ரன்னு அஷ்டன்னு கச்சன்னு ஸ்வபன்னு ஸ்வசன்னு. இப்போ இவ்வளோ வேலைகள் பண்ணுறோமே எப்படி நம்ம வந்து இப்போ நாம் பண்ணலன்னு நினச்சிக்கிறதுன்னா அது சொல்லாது. இப்போது நெய்வ கிஞ்சித் கரோமீதி, என்ன பண்ணணும் அவன் கர்மயோகம் பண்ணுறவன், நான் எதையுமே பண்ணல நினச்சிக்கணுன்ற ரொம்ப கஷ்டமாக இருக்காரு. கர்மயோகம் பண்ணால் பலன் வரப்போகுது, அந்த பலன் என்னன்னு கேட்டால் நம்ம ஆத்மசுத்தி கிடைக்க போகுது. ஆனால் ஒரு ஒன்றுத்துக்கு நம்ம பண்ணலன்னு அப்பப்போ அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா நான் பண்ணுறேன்னு நினச்சோடனே பலன்லாம் ஒட்டிக்கு போகிறது வந்து. ஆக்சுவலாக எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கர்மயோகம் பண்ணுறதுக்கு ஒரு பலன் உண்டு. என்ன பலன்னு கேட்டால் ஆத்ம சாட்சாத்காரம். ஆனால் கூடவே நான் பண்ணலன்ற எண்ணமும் இருக்கணும். நாம் பண்ணுறேன்னு வந்துச்சுன்னா அப்போ ஆத்ம சாட்சாத்காரம் கிடைக்காது, அந்த கர்மாவுக்கு என்ன பண்ணணும் அதுதான் வந்து சேரும். அதான் அகம் மத்ரக்ஷண பரோ மத்ரக்ஷண பலம் தான்னு சொன்ன மாதிரி, நாம் பண்ணல இந்த கர்மா என்னதில்லை, இந்த கர்மாவோட பலனும் என்னதில்லை அப்படின்ற அனுசந்தானம் வேணும். அதுக்கு சொல்ல என்னென்ன பாசிபிள், பஷ்யன்னு சுண்பன்னு கேட்குறான் பார்க்குறான் தொடறான் முகர்ந்து பார்க்குறான் சாப்பிட்றான் போகிறான் தூங்குறான் மூச்சு விட்டுருக்கான். இப்படி எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் நாம் பண்ணல, ஏன்னா பிரகிருதி தான் பண்ணுறது. ஏன்னா ஆக்டிவிட்டின்னு சொன்னாலே இது பிரகிருதிக்காக தான், பிரகிருதி தான் ஆக்டிவிட்டி. புருஷனுக்கு ஆக்டிவிட்டி கிடையாது சாங்கியமாக நினச்சக்கூடாது, ஏன்னா பிரகிருதி இஸ் டிசைன் டு ஆக்ட் இன் எஃப்ல. அந்த மாதிரி அர்த்தத்தில் இப்போ நம்மளோட கண்ட்ரோல் இல்லாமல் தான் பாடி இயங்குன்னு இருக்கு. பாடியினுடைய பேசிக் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரோல் அதில் கிடையாது. மூச்சு விடுறோம், நம்ம பிரயத்தனம் பட்டா மூச்சு விட்டுருக்கோம், தானாக விட்டுருக்கோம். அதை நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி இழுத்து பண்ணலாமே தவிர பேசிக்காக மூச்சு விடுறது நம்ம ஒன்றும் அவ்வளோ பிரயத்தனம் பண்ணுறது இல்லையே. அப்போ காதில் விஷயம் அந்த விழுது, நம்ம என்ன அதை முயற்சி பண்ணோம், கண்ணை திறந்தால் காட்சி தெரியுது, நம்ம எதாவது ஸ்பெஷல் முயற்சி எடுக்கிறோம்னா இருக்கிறது இல்லையே. அப்போ கண்ணை பார்க்கறது காது கேட்கறது எல்லாம் பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னோ, இது நான் செய்யவில்லை. இன்னும் சொல்கிறார், தலப்பண்ணு விசர்ஜன்னு கிண்ணன்னு உன்மிஷன் நிமிஷன் நப்பி, கண்ணை திறக்கிறது மூடுறது கூட நம்மளோட இதில் இல்லை. கண்ணை சிமிட்டாமல் இருக்கிறது தான் நம்ம வந்து முயற்சி பண்ணணும், அது நல்லா முடியற மாதிரி முடியாது. கண்ணை சிமிட்டுறது மூலம் முயற்சியே பண்ணுறது இல்லையா, தானாக சிமிட்டுருக்கு. அது மாதிரி பேசுறது, டிஸ்சார்ஜ் பண்ணுறது, கிராஸ் பண்ணிக்கிறது, திறக்கிறது, மூடுறது எல்லாமே இவைகளாம் யார் பண்ணான்னு கேட்டால், இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்தே இது தாரையன்னு. இந்திரியங்கள் அதற்கு அதற்கு உண்டான ஆப்ஜெக்ட்ஸ் மேலே அவைகள் வேலையை பார்த்துட்டு இருக்க ஒழிய இதெல்லாம் நாம் பண்ணலைன்னு எப்படி அனுசந்தானம் பண்ணணுமோ அப்படி அனுசந்தானம் பண்ணி சொன்னார். ஏவம் ஆத்ம தத்துவத்து ஸ்ரோத்ராதீனி ஞானேந்திரியாணி வாகாதீனி கர்மேந்திரியாணி பிராணாச்ச ஸ்வஸ்ய விஷயேஷு வர்த்தந்தே. அந்த ஆத்ம யானத்தை உடனே என்ன நினச்சிக்கணும், ஞானேந்திரியங்கள்லாம் அதாவது அந்த விஷயத்தை மேலே போயிட்டுருக்கு, நம்மளால் வாகனம் பண்ணவே முடியாது. காதிலே காதில் ஒரு சப்தம் விழாமல் இருக்கிறதுக்கு நம்மளால் தடுக்கவே முடியாது. வேணால் இவ்வளோ பஞ்சு போட்டு அடைச்சிக்கலாங்க ஒழிய, அப்படியே விட்டோம்னா காது சப்தமாக விழுந்துட்டே தான் இருக்கும். மனசை உள்ளுக்குள்ளே கொண்டு போனால் தான் அது இருக்குமே தவிர, இல்லைனா லயத்தை அடையின அவைகளே ஓஞ்சி போய் நல்லா தூங்குகிறோம். நல்லா தூங்கச்சேன்னா அது இந்திரியங்கள்லாம் லயத்தை அடைஞ்சிருது, அப்போ தான் கேட்காமல் இருக்கு. அப்போ இந்திரியங்கள் முழு ஜாகிரத அவஸ்தையில் இந்திரியங்களை வந்து கட்டுப்படுத்துறது முடியாத கதை. ஏன்னா இந்திரியங்களோட சுபாவமே அப்படிதான், அவைகள்லாம் அதான் குதிரைகள்னு கம்பேர் பண்ணுறாங்க, ஓடி வெளில ஓடுறதும் அதோட வேலைகள். அப்போ கர்மேந்திரியானி வாகாதினி கர்மேந்திரியானி, வாக்கு முதலிய கர்மேந்திரியங்களையும் பிராணாகா பிராணங்கள் பிராணங்களும் ஸ்வஸ்ய விஷயேஷு வர்த்தந்து, அவைகளுடைய விஷயங்கள்ல அவைகள் பிரவர்த்தனம் பண்ணிட்டு இருக்கு. இது தாரையன்னு அனுசந்ததானஹா நாகம் கிஞ்சித் கரோமி இது மன்னியத, நான் எதுவும் பண்ணல சரீரம் ஏங்கின்றது அப்படின்னு. ஞான ஏக சுபாவசிய மம கர்ம மூல இந்திரிய பிராண சம்பந்த கிருதம் ஈதிஷம் கர்த்தத்வம். நான் எப்படிப்பட்டவன், ஞானீக சுபாவசிய, நான் வெறும் ஞானம்தான். இந்த கர்மா இந்த கர்த்தத்துவம் வந்தது இந்த சரீர சம்பந்தத்தினால, அதனால இந்த கர்மாவை பண்றது எது, இந்த சரீரம் தான் பண்றது அப்படின்னா. ஈதிஷம் கர்த்தத்துவம் ந ஸ்வரூப பிரயுக்தம் இது மன்னியது இத்தியர்த்தா, இந்த ஸ்வரூபத்தினால் வந்த கர்மா கிடையாது, இந்த சுபாவத்தினால் வந்த கர்மான்னு சொல்ற. இது கொஞ்சம் டெலிகேட்டான விஷயம் ரொம்ப, ஏன்னா ஜீவாத்மாவுக்கு கர்த்தத்துவம் உண்டுன்னு சாஸ்திரம் சொல்றது. கர்த்தா சாஸ்திரார்த்தன்னு சூத்திரமே இருக்கு. ஆனால் பராத்து தத்ருதேகே உடனே என்ன விசாரம் கிடையாது இடத்துல, கர்த்தத்துவம் நமக்கு பேசிக்கலாவே இல்லையா, இல்லா அப்படி இல்லைன்னு சொன்னா இல்லாத கர்த்தத்துவத்தை நம்ம ஒப்படைக்க முடியாது. இப்ப நாம் பண்ணலன்னு வச்சுக்கோ, ஏழு வாய் ஒண்ணுமே பண்ணலன்னு சொன்னா, அப்போ ஒருத்தன் பண்ணாததை போய் அனுப்பணும்னா நம்ம முடியாது, நான் பண்ணலன்னு சொல்லிட்டு. அப்ப அவனுக்கு தனக்கு அது இன்வால்மெண்ட் இருக்கு, இன்வால்மெண்ட் இருக்கவே தான் கஷ்டப்பட்டு இருக்கான். அப்ப இன்வால்வ் ஆனாலும் இது என்னோட இன்வால்மெண்ட் தான் நடக்கலைன்ற எண்ணம் அவனுக்கு வரணும் இல்லையா. அதாவது இப்போ கலந்து கட்டி எல்லாம் திரும்பி பிணைஞ்சிருக்கு, இப்ப டிஸ்என்டாங்கிள் பண்ணோம், அதுதான் வேலை இப்போ கர்மயோகத்துக்கு. அப்படி வச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சரீரம் தான் வேலை பார்த்துட்டு இருக்க ஒழிய நான் எதுவும் இதனால இதை பண்ணலை அப்படின்ற எண்ணத்தோட காரியம் பண்ணுன்னு சொல்றாரு இப்போ. அப்ப இவனுக்கு ஒரிஜினலா கர்த்தத்துவம் ஏஜென்சி இருக்கா இல்லையான்னு கேட்டா சாஸ்திர பிரகாரம் இருக்கு. ஆனா எதனாலும் கேட்டா சரீரத்தினால வந்தது, சரீர சம்பந்தம் இருக்குன்றால அது ஏஜென்சி. மோட்ச திசையில கர்த்தத்துவமே கிடையாது, ஏன்னா எதையும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே, அதனால கிடையாதுன்னு தாற்பயம் இடத்துல. அதனால சொன்னார் ந ஸ்வரூப பிரயுக்தம் இது மன்னியத, இது ஸ்வரூபத்தினால வந்தது இல்லை, ஏன்னா பிரகிருத்தியுடைய ஸ்வரூபம் வேலை பண்ணிட்டே இருக்கு. இப்ப வாயு இருக்கு, காற்று வந்து வீசிட்டே தான் இருக்கும், அதோட சுபாவம் வீசாம இருக்காது. இங்க வேணா வீசாம இருக்கலாம், வேற எங்கேயும் வீசிட்டு தான் இருக்கும். ஆக மொத்தம் காற்றுனா வீசிட்டே இருக்கும், ஜலம்னா அதுக்கு ஒரு மூமெண்ட் இருந்துட்டே இருக்கும், நெருப்புக்கு ரொம்ப வேலை இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் என்ன கேட்டால் பிரகிருதியாக இருக்கிறதுனால அவைகளுக்கு வேலை வேலை பண்ணிட்டே இருக்கு. அப்படி ஜீவாத்மா அந்த பிரகிருதிக்காரன்னு வேற இருக்கிறதுனால அவனுக்கு என்ன கிடையாது, அவனுக்கு எந்த விதமான வேலையும் கிடையாது, தற்பயமாக இருக்கு. இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான இதுதான். எதனால் அப்போ ஆக்டிவிட்டி ஏற்படுறது, இப்போ கீதையை முடிஞ்சிடுவோம், கீதைக்கு யாரும் இருக்கோம் புரிஞ்சுக்கிறானா. இப்போ இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஜீவாத்மாக்கு ஏஜென்சி கிடையாது, சரீரம் தான் வேலை பார்க்கறதுன்றார். இப்போ சரீரம் தான் வேலை பார்க்கறதுன்னு சொல்லிட்டா அப்போ ஹூ இன்ஃப்ளூயன்சஸ் ஆர் வாட் இன்ஃப்ளூயன்ஸ் சரீரம். இப்போ சரீரம் தான் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டா வச்சுக்கோங்க, இப்போ நம்ம என்ன ஒரு 7 பேர் வச்சுருக்கோம், 7 பேரும் ஒரே மாதிரியான வேலையை தான் பண்ணணும், எல்லோரும் ஒரே சரீரம் தானே இல்லையே, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வேலை பார்க்கறது. இப்போ அப்போ உள்ளுக்குல ஏதோ ஒரு ஃபேக்டர் இருக்கு, விச் டிடர்மின்ஸ் தி நெக்ஸ்ட் ஆக்ஷன், அதுதான் வாசனைகள். அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மாவுக்கு காலங்காலமா இந்த மாதிரியே பிறந்து வேலை பண்ணே இருக்கிறதுனால 7 பேரும் வேற வேற என்விரான்மெண்ட்ல பானம் பிராண்டப்பா இருந்து வேற வேற வாசனைகள் இருக்கிறதுனால, அப்ப அந்தந்த வாசனைகளுக்கு ஏத்த மாதிரி இந்த சரீரமானது இயங்கிட்டே இருக்கு, கரெக்டா. இப்போ இந்த சரீரத்தோட இயக்கத்தை எப்போ ஸ்தாபனம் அப்படின்னு கேட்டால் இந்த வாசனைகள்லாம் போனாதான், கரெக்டா. இப்போ வாசனைகள் ஏன் வருது, இப்போ பிரகிருதி சம்பந்தம் ரைட்டு, ஆ கர்மாக்கள்னால வருது ரைட்டு, கர்மா வாசனை ரைட்டு. இதனால கேட்டோம்னா இன்வால்மெண்ட்னால இன்வால்வ் ஆகி பண்ணுறோம் நம்ம இல்லையா, ஒரு ஆக்டிவிட்டியில் ரொம்ப இன்வால்வ் ஆகுதுனால மேட்ச் பார்த்துட்டே இருக்கா, ஒரே டென்ஷன் இவாளுக்கு மேட்ச் பார்க்குறவாளுக்கு, சித்தடிப்பானா அவுட் ஆவானா, நீ ஏன்டா பதற, அவன் தான் ஆர்டர் ஆகுதுன்னா இவனே ஆடுறாம நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவ்வளவு இன்வால்மெண்ட் மேட்ச் பார்த்துட்டு இருக்க அவனுக்கு. அதை விட்டுட்டு பாக்குறான் வச்சுருக்கோம், பார்க்க முடியுமான்னு கேட்டா சும்மா பாக்குறான். கூடவே அவாத்து மாமியும் பார்த்துருக்கா, அவளுக்கு ஒண்ணு எப்ப முடிப்பா சீரியல் பாக்குறா, அவள் நினைச்சுட்டு இருக்கா உட்காந்து மேட்ச பார்த்துட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு சிக்ஸ் அடிச்சாலும் ஒண்ணுதான், அவுட் ஆனாலும் ஒண்ணுதான். அப்ப இன்வால்வ் ஆகாட்டி சம்ஸ்காரத்தை கட் பண்றான். இப்ப என்ன இப்போ இன்வால்வ் ஆகி பார்த்துட்டு பெருமை பாக்குற சம்ஸ்காரம் ஏறிட்டே இருக்கு உள்ளுக்குள்ள. அப்ப அடுத்த வாட்டி நம்ம சம்ஸ்காரம் படிக்கிறது திருப்பி ஒரு ஆக்டிவிட்டி வேணும். அப்ப இந்த இன்வால்மெண்ட்டை குறைச்சுனே வந்தோம் வச்சுக்கிட்டோம், என்ன கேட்டீங்கன்னா இந்த நேச்சுரல் டெண்டன்சிஸ்லாம் அப்படியே இறங்கிவிடும். அப்ப நேச்சுரல் டெண்டன்சிஸ்லாம் கடைசியில் எல்லாம் நில் ஆயிடுச்சு வச்சுக்கிட்டோம், அப்ப திருப்பி பிறப்பு திருப்பி ஆக்டிவிட்டியே இருக்காது. ஆக மொத்தம் இந்த சம்பந்தத்தினால இந்த வாசனைகள் இருந்துட்டு இருக்கு. இந்த வாசனைகள் போகணும் அப்படின்னா இந்த அனுசந்தானம் பண்ணணும். என்ன அனுசந்தானம்னா கண்ணு பாக்குறது, காது கேட்கறது, மூக்கு நான் அதுல அப்படின்னு ஒரு டிட்டாச்மெண்ட் இருந்துட்டு வச்சுக்கோ. இப்ப கண்ணு பார்த்ததுனால இன்வால்வ் ஆகி பாக்குறோம் வச்சுக்கோ, திருப்பி பாக்கணும்னு ஆசை தோன்றது. அடிக்கினாரு இல்லையா, ஒரு காயை சாப்பிடுறோம் ரொம்ப நல்லா பண்ணுங்க, ரெண்டு டோஸ்ட் டோஸ் நல்லா இருக்குன்னா அதை சாப்பிட்டு நான் இன்வால்வ் ஆகி சாப்பிட்டு உடனே அடுத்த வாட்டி அதே மாதிரி அங்க சாப்பிட்ட மாதிரி இன்னும் நான் சாப்பிடுறதுன்னு நினைச்சுட்டே இருக்கேன். அதே டெய்லி போறான் அன்னைக்கு அந்த ட்ரிப்ல சாப்பிட்டேன், அது மாதிரி எதுக்கும் திருப்பி சாப்பிடலன்னா அப்ப அந்த சம்ஸ்காரம் மனசுல இருந்துட்டே. அதுக்கு பதிலா வயசுக்கு வசதி எதையோ வாரி போட்டுட்டோம், எழுந்து போனா வச்சுக்கிட்டோம், அப்ப சம்ஸ்காரம் ஒட்ட போறது இல்லை. அப்ப நானா சாப்பிட்டேன், வயசுக்கு பசிட்டு இதை வாங்கி போட்டுட்டேன், அப்படி அந்த பாவம் இருந்து வச்சுக்கோ. நான் சாப்பிட்றேன்னு எண்ணம் இருக்கு, இப்போ நான் சாப்பிடல உடம்புல பசிக்கிறது போட்டுட்டேன் அந்த எண்ணம் வந்து வச்சுக்கலேன். அப்ப அந்த சம்ஸ்காரம் படியாது ஃப்ரெஷ்ஷா. அப்ப இந்த சரீரமானது ஏற்கனவே இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள் போற வரைக்கும் அது தேவையா இருக்கு. அதுதான் அந்த கர்மயோகத்தோட வேலையே. கர்மயோகத்தோட வேலை என்னன்னு கேட்டா இந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் போக்குறது தான். அப்ப எப்படி போக்க முடியும்னு கேட்டா அனுசந்தானம் பண்ணாம இருக்கிறது. நான் பண்றேன், எனக்கு பசிக்கிறது, நான் பார்க்கணும், நான் தூங்கும் நினைக்க நினைக்க நினைக்க என்ன கேட்டீங்கன்னா ஒரு வாட்டி பண்ணச்சேவும் ஒரு ஃபீட்பேக் வந்துட்டே இருக்கு. அதை கட் பண்றதா அந்த வேலை. அதனால தான் பகவான் சொல்ற, நான் நீ எதுவும் பண்ண நினைச்சுக்கோ, நீ எதுவும் பண்ணல சரியா பண்ணு நினைச்சுக்கோ. அப்ப அது இன்வால்மெண்ட்டை கட் பண்ணலாம். இன்வால்மெண்ட்டை கட் பண்ணிட்டோம்னா திருப்பி ஃபீட்பேக்கே கிடையாது. அப்ப ஸ்லோலி டிஸ்என்கேஜ்மெண்ட் தான் அப்படின்னு சாதிக்கிறார். ஒரு கஷ்டமான ஒரு இதுதான் இது. வந்து நம்ம அனுபவத்தில் தான் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியாத தவிர எத்தனை தடவை கேட்டாலும் நமக்கு அது புரியாது. கேட்டு என்ன பண்ணணும், ஸ்லோவாக நம்மளே சிலதுலேருந்து டிஸ்என்கேஜ்மெண்ட் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணால் நமக்கு புரியும். முன்னாடி இருக்க ஸ்ட்ரெஸ் இருந்தது, இப்போ ஸ்ட்ரெஸ் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா அந்த கனெக்ஷன் கட் பண்ணிடும். அந்த கனெக்ஷனை கட் பண்ணாமல் நீர் நம்மதுன்னு நினச்சி நம்ம நினச்சிட்டக்கோ வச்சுக்கோம். அப்போ என்ன ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, இது சம்சாரங்கள் பதிஞ்சிட்டு இருக்கு. வேற அந்த சம்பந்தத்தை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது. அதுக்கு தான் நம்ம சொல்லிட்டு வர அந்த கட்டத்தில் நம்ம அடுத்து நெக்ஸ்ட் இதில் கண்டினியூ பண்ணலாம். என்ன எழுதியிருக்கோம்னா இதை முடிச்சிட்டோமா, பத்து முடிச்சிடலாமா, சரி பத்து முடிச்சுட்டு நிறுத்தலாம். ஸோ ஞானே என்ன சொருப்பு பிரயுத்தம் இது மன்னியன் இத்தியர்த்த. அதனால் இந்த ஆக்ஷன் நடந்துருந்துக்குன்னா இதுக்கு என்ன காரணம், என்னுடைய நேச்சர் சொரூபத்தினால் இல்லை. சுபாவத்தை சொல்லப்பாரு, சுபாவம்னா என்னங்கிட்ட சம்ஸ்காரங்கள் தான், பாஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் தான். அது இந்த தேக சம்பந்தத்தினால ஏற்பட்டிருக்கு. இனிமேல் ஏற்படாமல் தடுத்தோம்னா அப்படி இருக்கக்கூடிய இதுன்னு கேட்டிங்கன்னா இருக்கிறத போக்குறது தான், ஃப்ரெஷ்ஷாக சம்பாதிக்காமல் இருக்கிறது. சரியா? அப்போ பிரம்மன்யாதாய கர்மானி சங்கம் தக்வா கரோத்தியக லிப்ததேச பாப்பேன பத்மபத்ரம் இவாம்பசான்னு சொன்னார். இப்போ என்ன எஃபெக்ட்னு கேட்டால் பிரம்மணி ஆதாய கர்மானி. இப்போதான் சொன்னோம் பிரம்மம்னா என்னென்ன முடிவு பண்ணோம், தீர்மானம் கான்டெக்ட் தேவை. பிரம்மணி ஆதாயனா எல்லாத்துக்கும் அவன் போடு பொறுப்ப அப்படின்னு சொல்கிறார். எல்லாத்தையும் பகவான் மேலே தூக்கி போடணும்னு சொல்கிறார். இப்போ பகவான் மேலே தூக்கி போடுறதான் இந்த பகவான் மேலே தூக்கி போடல. இந்த இடத்துல பிரம்மனா பிரகிருதி சொல்லப்படாதது. சங்கம் ஜெக்வா கரோத்தியாக தான் அட்டாச்மெண்ட். இப்போ சொன்னோம் அட்டாச்மெண்ட் இல்லாமல் ஒரு ஒர்க்கை பண்ணச்சு கண்டிப்பாக அது என்ன சம்ஸ்காரத்தை ஏற்படுத்தாது. அட்டாச்மெண்ட்டை பண்ணி பாருங்கோ தூக்கி சம்ஸ்காரம். சங்கம் ஜெக்வா பண்ணு. எப்படி அட்டாச்மெண்ட்டை போக்க முடியும், நான் பண்ணல சரீரம் பண்ணுறது அந்த மாதிரி. லிப்பியத்தே ரச பாப்பேனே, லிப்பியத்தேனா அவனை வந்து ஒட்டாது, எந்த பாப்பும் அவனை ஒட்டாது. எப்படி இருப்பான்னு கேட்டால் பத்மபத்ரம் இவாம்பசா, ஜலத்தில் இருக்கக்கூடிய தாமரை மாதிரி இருப்பான். தான் ஒருத்தர் கேட்டால் ஆனால் தாமரை ஜலத்தில் தானே இருக்கு, ஜலத்தை விட்டு போகலையே, பிரகிருத்தில் தானே இருக்கான் அவன் கேட்டால் பிரகிருத்தில இருந்தும் அந்த பிரகிருத்தியினால் பாதிக்கப்படாமல் இருப்பான் அர்த்தம். எப்படி தாமரை இலையெல்லாம் தண்ணியில தான் இருந்துருக்கு, வேற எங்கேயும் போக்கடம் கிடையாது, இருந்தாலும் தண்ணியில ஒட்டாம இருந்துருக்கு, தண்ணீர சுபாவம் அது பண்ணல, அது மாதிரி அது இதுவாக இருந்துருக்கு, அப்படி பட்டும் படாம இருப்பான்னு அதுக்கு தாற்பயம். பிரம்மசப்தேன பிரகிருதி ஏக உச்சதே, பிரம்மசப்தத்தினால பிரகிருதி, நமக்கு பிரகிருதி சரீரம் தான் அந்த இடத்துல. மமயோனின் மகத் பிரம்மான்னு சொல்லப்படுற பதினாலாம் அத்தியாயத்துல மமயோனின் மகத் பிரம்மன் அவரே சொல்லியிருக்கார், பாஷ்யக்காரர் சொல்லல, கிருஷ்ணனே பிரகிருத்தியை வந்து பிரம்மசப்தான் சொல்லியிருக்கார், மமயோனிஹி மகத் பிரம்மா. இந்திரியானாம் பிரகிருதி பரிணாம விசேஷ ரூபத்வேன இந்திரியாக்காரேன அவஸ்தாயாம் பிரகிருதௌ பஷ்யன்னு சின்மன்னு இத்தியாதினா. இந்திரியான இந்திரியங்கள் என்ன ஆச்சுரா, இந்த பிரகிருத்தினுடைய பரிணாமங்கள் தான். இந்திரியங்கள்லாம் சிருஷ்டி கிரமத்தில் பார்த்துட்டு மூல பிரகிருத்தின்னு இருக்கு, மூல பிரகிருதி மகத்தா மாறுறது, மகத்திலேருந்து அகங்காரம் வருது, அகங்காரத்திலே வந்தது தான் இந்திரியங்கள். ஆக மொத்தம் பார்த்தா இந்திரியங்கள்லாம் எலிமெண்ட்ஸ் பார்ன் அவுட் ஆஃப் பிரகிருதி தான், சரியா? அப்ப அவைகள்லாம் பிரகிருதி பரிணாம விசேஷ ரூபத்தின பிரகிருத்தியோட பரிணாமத்துல இருக்கிறதுனால இந்திரியாக்காரின் அவசதாயம் பிரகிருதவு. ஏதோ பிரகிருதி பிரகிருத்தின்னா நம்ம தெரியாத ஒரு மூல பிரகிருதி அர்த்தம் இல்லை, இந்த இந்திரியங்கள் ரூபத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரகிருத்தியில் பஷ்யன்னு சுண்மன்னு இத்தியாதுனா உத்த பிரகாரேன கர்மணி ஆதாய, கர்மானி ஆதாய எல்லா கர்ம இதையும் வந்து அதுல பேஸ் பண்றது. பல சங்கம் தெக்வா, பலத்துல இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டை விட்டுடுறது. ஏன்னா நான் பண்றேன்னு சொல்லிச்சு, எனக்காக பண்றேன்னு சொல்லிச்சு, நமக்கு இது வர போறது. அடுத்த நாளுக்காக பண்றோம்னு சொல்லிச்சு, நமக்கு அட்டாச்மெண்ட் இருக்காது, கடனே பண்ணுவோம் இல்லையா? அப்ப எப்படி வந்தா என்னன்ற அது மாதிரி இப்ப பண்றது சரீரம் தான், எனக்கு என்ன போச்சு அதனால தான் இருக்கிறது, இருக்கச்சு என்ன கேட்டா அந்த பலன் நமக்கு இப்போ அட்டாச்மெண்ட் இல்லை. நெய்வ கிஞ்சித் கரோமி இது எஹ கர்மாணி கரோதி, அப்படி எவன் ஒருத்தன் கர்மாவை பண்றானோ சஹ பிரகிருதி சம்சிஷ்டத்தையா வர்த்தமான அபி, பிரகிருதி சம்பந்தம் பிரகிருதி விட்டுன்னு போகல, கர்மயோகம் பண்ண பிரகிருதி சம்பந்தோட தான் இருக்கான். இருந்தால் கூட பிரகிருத்தியா ஆத்ம அபிமான ரூபேன சம்பந்த ஹேத்துனா, பிரகிருத்தியா ஆத்ம அபிமான ரூபேன சம்பந்த ஹேத்துனா பாப்பேன நான் நிற்கிறது. எப்ப தேகத்தோட சம்பந்தப்பட்டு காரியம் பண்றோமோ அப்ப பாபம் வருது, தேகத்தோட சம்பந்தம் இல்லாம பண்ணிச்சு அப்ப பாபமானது நம்ம ஒட்டாது. பத்மபத்ரம் இவாம்பசா யதா பத்மபத்ரம் அம்பசா சம்ஸ்பிருஷ்டம் அப்படி நினைக்கதே, அம்பஸ்னா ஜலம், அம்போஜ தாமரை, அம்பன ஜலம், அப்ப அம்பசான தண்ணீரினால் சம்ஸ்பிருஷ்டம் அப்படி நிற்கதே, பட்டுன்னு இருந்தா கூட ஒட்டல ததான லிக்கியதை இருக்கிறதா. அதனால அப்படி அவனுக்கு அந்த பாப்பங்கள்லாம் வந்து புண்ணிய பாப்பங்கள் ரெண்டும் வச்சுக்கணும், ரெண்டும் வந்து அவனை ஓட்டுறதில்லை, சம்ஸ்காரம் ஏற்படுறதில்லைன்னு அர்த்தம். அப்போ ஃபியூச்சர் பர்த்துக்கு தேவையான இதெல்லாம் கழிஞ்சுட்டே வருது, பேகேஜ்லாம் எல்லாம் லோவாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக ப்ரொவிஷன் தான் வாங்கலை, வீட்டில் ப்ரொவிஷன் காலி பண்ணிட்டு இருக்கான் அவ்வளோதான், அந்த மாதிரி அர்த்தமாக இருக்கும். 11 வந்து நம்ம அர்த்தம் இல்லை பண்ணி வரலாம். கவிதாஜிம்ஹாஜலியானே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே.